ಶ್ರೀಮಾನ್ ವೆಂಕಟನಾಥಾರ್ಯ ಕವಿತಾರ್ಕಿಕ ಕೇಸರಿ ವೇದಾಂತಾಚಾರ್ಯವರ್ಗೋ ಮೇ ಸನ್ನಿಧತ್ತಾಂ ಸದಾ ಹೃದಿ ಯಸ್ಯ ವಾಗ್ಕೃತಿ ಪರ್ಯಂತಾಯತಿ ರಾಜಸರಸ್ವತಿ ತಸ್ಮೈ ವೇದಾಂತ ಗುರವೇ ಭೂಯೋ ಭೂಯೋ ನಮೋ ನಮಃ. ವಿಶುದ್ಧ ವಿಜ್ಞಾನ ಘನಸ್ವರೂಪಂ ವಿಜ್ಞಾನ ವಿಶ್ರಾಣನ ಬದ್ಧ ದೀಕ್ಷಂ ತಯಾನಿಧಿಂ ದೇಹ ಪ್ರತಾಂ ಶರಣ್ಯಂ ದೇವಂ ಹಯಗ್ರೀವಮಹಂ ಪ್ರಪದ್ಯೇ. ಜಯತ್ಯಾಶ್ರಿತ ಸಂತ್ರಾಸದ್ಭಾಂತ ವಿಧ್ವಂಸನೋದಯ ಪ್ರಭಾವಾನ್ ಸೇತಯಾ ದೇವ್ಯಾ ಪರಮ ವ್ಯೋಮ ಭಾಸ್ಕರಃ. ಶ್ರೀಶೈಲವಂಶಾತ್ಮ ಪಿತಾಮಹಸ್ಯ ಶ್ರೀವಾಸಸೋರೆ ಕರುಣೈಕ ಪಾತ್ರಂ ಶ್ರೀದೇವನಾಚಾರ್ಯಕ ಪಾತ್ರ ಬೋಧಂ ರಾಮಾನುಜಾರ್ಯಂ ಗುರುವರ್ಯ ಬೇಡೆ. ಶ್ರೀಮತ್ಸೀಶೈಲವಂಶ್ಯಾದನಖ ಗುರುಗುಣೇ ನೀಲಮೇಖಾಖ್ಯಸೂರೇ ತಾತಾತ್ರೇಯಾದವಾಪ್ತಾಂಗ ವಿಜ್ಞಾನಪೂರ್ಣ ಶ್ರೀವಾಸಾತ್ ತಾತಸೂರೇ ನಿಜಪಿತಿ ಸಹಜಾದಾತ್ತ ಮಂತ್ರ ಪ್ರಧಾನಂ ಶ್ರೀಮನ್ನಾರಾಯಣ ಶತಮುಖ ಕುಲಜಂ ಭಾವಯೇ ಜಾಯಜೂಕಂ. ಪಿತಾಮಹಸ್ಯಾಪಿ ಪಿತಾಮಹಾಯ ಪ್ರಾಚೇತ ಸಾದೇಶ ಫಲಪ್ರದಾಯ ಶ್ರೀಭಾಷ್ಯಕಾರೋತ್ತಮ ದೇಶಿಕಾಯ ಶ್ರೀಶೀಲಪೂರ್ಣಾಯ ನಮೋ ನಮಃ. ಭರತಾಹಯ ಪರನ್ನಮೋಸ್ತು ತಸ್ಮೈ ಪ್ರಥಮೋದಾಹರಣಾಯ ಭಕ್ತಿಭಾಜಾಂ ಯದುಭಜ್ಞಮಧೇಷತ ಪೃಥಿವ್ಯಾಂ ಪ್ರಥಿತೋ ರಾಘವ ಪಾದುಕಾ ಪ್ರಭಾವ. ಪೂಜಂತಂ ರಮಾಮೇತಿ ಮಧುರಂ ಮಧುರಾಕ್ಷರಂ ಆರುಹ್ಯ ಕವಿತಾ ಶಾಖಾಂ ವಂದೇ ವಾಲ್ಮೀಕಿ ಕೋಕಿಲಂ ವಾಲ್ಮೀಕೇರ್ಮಸ್ತ ಕವಿತಾ ವನಚಾರಿಣ ಶೃಣ್ವನ್ ರಾಮಕಥಾನಾಥಂ ಕೋ ನ ಜಾತಿ ಪರಾಂಗತಿಂ ಯಃ ಪಿಬನ್ ಸತತಂ ರಾಮಚರಿತಾಮೃತ ಸಾಗರಂ ಅತೃತಸ್ಥಂ ಮುನಿಂ ವಂದೇ ಪ್ರಾಚೇತ ಸಮಕಲ್ಮಠಂ ಗೋಷ್ಪದೀಕೃತ ಮಹಾರಾಜಂ ಮಠಕೀಕೃತ ರಾಕ್ಷಸಂ ರಾಮಾಯಣ ಮಹಾಮಾಲಾರತ್ನಂ ವಂದೇ ನೀಲಾತ್ಮಜಂ ಅಂಜನಾನಂದನಂ ವೀರಂ ಜಾನಕೀ ಶೋಕನಾಶನಂ ಕಪೀಶಮಕ್ಷಹಂತಾರಂ ವಂದೇ ಲಂಕಾ ಭಯಂಕರಂ ಮನೋಜವಂ ಮರುತುಲ್ಯವೇಗಂ ಜಿತೇಂದ್ರಿಯಂ ಬುದ್ಧಿಮತಾಂ ವರಿಷ್ಠಂ ವಾತಾತ್ಮಜಂ ವಾನರಜೂಥಮುಖ್ಯಂ ಶ್ರೀರಾಮದೂತಂ ಶರಸಾನಮಾಮಿ ಉಲ್ಲಂಕಿತಂತೋ ಸಲಿಲಂ ಸಲೀಲಂ ಯಶೋಕವನ್ಯಂ ಜನಕಾತ್ಮಜಾಯ ಆದಾಯ ತೇನೈವ ತದಾಹಲಂಕಾಂ ನಮಾಮಿ ತಂ ಪ್ರಾಂಜಲಿರಾಂಜನೇಯಂ ಆಂಜನೇಯಮತಿ ಪಾಟಲಾನ್ನಂ ಕಾಂಚನಾದ್ರಿಗಮನೀಯ ವಿಗ್ರಹಂ ಪಾರಿಜಾತ ತರುಪೂರವಾಸಿನಂ ಭಾವಜಾಮಿ ಪೌಮಾನನಂದನಂ ಯತ್ರ ಯತ್ರ ರಘುನಾಥ ಕೀರ್ತನಂ ತತ್ತಗತ ಮಸ್ತಕಾಂಜಲಿಂ ಬಾಷ್ಪವಾರಿ ಪರಿಪೂರ್ಣ ರೋಹಜನಂ ಮರುತಿನ್ನಮುತ ರಾಕ್ಷಸಾಂತಕಂ ವ್ಯದವೇದ್ಯೇವರೇವಂ ತೇಜಾದೇತ ಜರಸಾತ್ಮದೇವೇತ ಪ್ರಾದೇತ ಸಾದಾಸೀ ಸಾಕ್ಷಾದ್ ರಾಮಾಯಣಾತ್ಮನ ತದುಪಗತ ಸಮಾಸ ಸಂಧಿ ಯೋಗಂ ತಮ ಮಧುರೋಪನತಾರ್ಥ ವಾಕ್ಯಬದ್ಧಂ ರಘುವರ ಚಲಿತುಂ ಮುನಿ ಪ್ರಣೀತುಂ ದಶ ಜರಸಸ್ಯ ವಧನ್ನಿಧಾಮಯುದ್ಧಂ ಶ್ರೀರಾಘವಂ ದಜರಥಾತ್ಮಜಮ ಪ್ರಮೇಯಂ ಸೀತಾಪತಿಂ ರಘುಕುಲಾನ್ವಯ ರತ್ನದೀಪಂ ಮಾಜಾನುಬಾಹುಮರವಿಂದ ದಲಾಯತಾಕ್ಷಂ ರಾಮಂ ನಿಜಾಚರ ವಿನಾಶಕರಂ ನಮಾಮಿ. ವೈದೇಹೀ ಸಹಿತಂ ಸರುದ್ರಮದನೆ ಐಮೇ ಮಹಾಮಂಟಪೇ ಮಧ್ಯೇ ಪುಷ್ಪಕಮಾದನೇ ಮಣಿಮಯೇ ವೀರಾದನೇ ಸುಸಿತಂ ಅಗ್ರೇ ವಾಚಯತಿ ಪ್ರಭಂಜನ ಸುತೇ ತತ್ವಂ ಮನುಜ್ಯ ಪರಂ ವ್ಯಾಖ್ಯಾಂತಂ ಪರತಾದಿವಿ ಪರಿವೃತಂ ರಾಮಂ ಭಜೇ ಶ್ಯಾಮಳಂ ಜಿತಾ ಲಕ್ಷ್ಮಣ ಭರತ ಶತ್ರುಘ್ನಾನುಮತ್ತಮೇತ ಶ್ರೀರಘುನಂದನ ವರಬ್ರಹ್ಮಣೇ ನಮಃ. ಇಂದ ಉಪನ್ಯಾಸಂ ஆரம்பித்த நாளிலே நாம் இப்பொழுது விஜாபித்தோம். இந்த ஸ்ரீமத் ராமாயணம் முழுக்கவே சரணாகதியை சொல்லுகின்ற ஒரு சாஸ்திரம் என்பதாக ஒவ்வொரு காண்டத்திலும் சரணாகதியை சொல்ல சரணாகதியை பற்றி சொன்ன விஷயங்களை இதுவரையில் பார்ப்போம். இப்பொழுது யுத்தகாண்டம் நடைபெறுகிறது. யுத்தகாண்டத்தில் வரக்கூடிய சரணாகதி இதுதான் பிரதானமான சரணாகதி என்று சொல்ல வேண்டும். இந்த சரணாகதி விபீஷண சரணாகதி ஆகும். பாலகாண்டத்தில் தேவர்கள் பண்ண சரணாகதி, அயோத்தியா காண்டத்தில் லக்ஷ்மணன் பண்ண சரணாகதி, ஆரண்ய காண்டத்தில் மகர்ஷிகள் பண்ண சரணாகதி, கிஷ்கிந்தா காண்டத்தில் சுக்ரீவன் பண்ண சரணாகதி என்றெல்லாம் பார்த்தோம். சுந்தரகாண்டத்திலே சீதா பிராட்டியின் இடத்திலே திரிஜட்டு பண்ண சரணாகதி, இப்படி இல்லைன்னு சரணாகதியை பத்தி பார்ப்போம். இந்த சரணாகதியில இப்ப முக்கியமா சொல்ல போறது விபீஷண சரணாகதி. சரணாகதி சரணாகதி என்று சொல்லுகின்றோம். இந்த சரணாகதிக்கு சுவாமி தேசிகன் ரகசிய திரைசாரத்துல ரொம்ப விஸ்தாரமா சொல்லியிருக்கார். இந்த அங்கங்கள்லாம் என்ன தேவை என்பதை பத்தி அதுல சொல்லும் பொழுது சுவாமி அருளி செய்கிறார், சரணாகதிக்கு 5 அங்கங்கள் வேண்டும் என்பதாக. அனுகூல்ய சங்கல்பம், பிராதிகூல்ய வர்ஜனம், இது மகாவிஸ்வாசகா 3வது, 4வது கார்பண்யம், கோபிருத்துவ வரணம், இது 5 வேணும். இந்த 5 அங்கங்களோட எம்பெருமான் இடத்துல சரணாகதி பண்ணணும் என்று சொன்னார். ஸ்ரீமத் ராமாயண ஆக்கியாயிக்க ஒரு பங்கு இருக்கட்டும். இது சரணாகதியினுடைய விசேஷத்தை சொல்றபடினால இந்த அங்கங்களை பத்தி முதல்ல அடியன் விஜயாபனம் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த விபீஷண சரணாகதியில 5 அங்கங்களும் எப்படி உள்ளன என்பதை சொல்லணும். அதுக்கு இடையில நாம இந்த ஆக்கியாயிக்கையை பார்க்கலாம், விபீஷன் எப்படி சரணாகதி பண்ணார்ன்றத பார்க்கலாம். இப்ப சரணாகதியினுடைய 5 அங்கங்கள், ஆனுகூல்ய சங்கல்பம். ஆனுகூல்ய சங்கல்பம்னாக்க யாரிடத்துல நாம போய் சரணாகதி பண்றோமோ அவளுக்கு அனுகூலமாகவே இனிமே நடந்து கொள்வோம் என்கிற ஒரு சங்கல்பம். பிராதிகூல்ய வர்ஜனம், யாரிடத்துல சரணாகதி பண்றோமோ அவளுக்கு எதிராக நடந்து கொள்ளாதது. 3வது மகாவிஸ்வாசம். மகாவிஸ்வாசம் விஸ்வாசம், அதுக்கு மேல மகாவிஸ்வாசம் என்று சொல்லுவார். இந்த இன்சூரன்ஸ்ல சொல்லுச்சு, ஃபெய்த்து, குட் ஃபெய்த்து, அட்மோஸ்ட் குட் ஃபெய்த்துன்னு சொல்லுவா. இந்த அட்மோஸ்ட் குட் ஃபெய்த் தான் மகாவிஸ்வாசம் என்று சொல்லப்படுகிறது. எம்பெருமான் நம்மளை ரட்சிப்பான் என்கிற விசுவாசம், யாரிடத்துல சரணாகதி பண்றோமோ அவ நம்ம ரட்சிப்பா, எந்த விஷயத்துக்காக சரணாகதி பண்ணமோ அந்த பலத்தை அவ நிச்சயம் நமக்கு கொடுப்பான்னு நினைக்கிறது இருக்க, இது விசுவாசம். இந்த விசுவாசத்தோட அவளிடத்துல சரணாகதி பண்றது மகாவிஸ்வாசம். கார்பண்யம், கார்பண்யம் என்பது தன்னுடைய இயலாமையை முன்னிட்டு கொண்டு யாரிடத்துல சரணாகதி பண்றமோ அவர் தவிர வேற யாரும் நமக்கு கதி இல்லை என்பதை வெளிப்படையாக சொல்லுவது. கார்பண்யமாவது ஆகிஞ்சன்யத்துவ பிரகடனம், அனன்யகதித்துவ பிரகடனம், இப்படி சொல்றது இருக்க அதுதான் கார்பண்யம்னு சொல்லப்படுகிறது. அந்த கார்பண்யத்தோட மாத்திரம் இல்லாமல் இவை 4 இருந்தாலும் போறாது, கோபிருத்துவ வரணம். அந்த கோபிருத்துவ வரணம்ன்றது நீ என்னை ரட்சிக்க வேண்டும் என்று பிரார்த்திப்பது. எந்த பலத்துக்காக யாரிடத்திலே சரணாகதி பண்ணமோ அந்த பலத்தின் தேவையை அவனிடத்துல நீ கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்திப்பது. இப்படி 5 அங்கங்கள், இந்த அங்கங்களோட கூட சரணாகதி பண்ணுவது என்பதாக விஸ்தாரமாக சுவாமி தேசிகன் அருளி செய்திருக்கார். இந்த அங்கங்களை பத்தி பல இடத்துல பறக்க பேசிருக்க சம்ஹிதகள்லாம் சொல்லியிருக்கார். இங்கேயும் சுவாமி ஒரு லௌகிக திருஷ்டாந்தத்தை சாதிக்கிறார். இது சரணாகதி என்பது எப்ப பூர்ணமாக இருக்கும், எப்ப பூர்ணமாக பலிக்கும் என்று சொன்னால் அது லௌகிகத்திலேயும் நாம பார்க்கலாம் என்று சுவாமி சாதிக்கின்றார். தேசிகன் நமக்கு புரியற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றேன். நான் நம்மாத்துல நிறைய பூஷணங்கள்லாம் இருக்கு. இந்த ஆடை ஆபரணங்கள்லாம் இருக்கச்சு விலை மதிக்கத்தக்கவை, ரொம்ப ரொம்ப இருக்கு. நான் 6 மாசம் வெளியூர் போறேன், இல்ல ஆத்துலயே இருந்தா கூட எனக்கு அவ்வளவு சௌகரியம் இல்ல, எனக்கு பயமா இருந்தேன். ஆகையால இந்த வஸ்துக்களை பேங்க்ல கொண்டு போய் லாக்கர்ல வைக்கிறேன். இப்போ இந்த லாக்கர்ல வச்ச பிற்பாடு நான் நிர்பரமா இருந்திருக்கேன்னு சொல்றோம் நாம. இப்போ இந்த இதுல ஒண்ணு பாருங்கோ, இதுல அஞ்சு அங்கங்களும் இருக்கு. முதல்ல சொன்ன அங்கம் என்னன்னு கேட்டா ஆணுகூல்ய சங்கல்பம்ன்றது. நம்ம வஸ்துவை, அதாவது இந்த ஆபரணங்கள் முதலிய வஸ்துக்களை கொண்டு போய் பேங்க் லாக்கர்ல வைக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா, பேங்க்ல என்ன ரூல்ஸோ அந்த ரூல்ஸ் மொத்தத்தையும் நாம கடைபிடிக்கிறோம்னு நாம ஒத்துக்கணும். அப்பதான் இதை கொண்டு போய் அங்க வைக்க முடியும். இப்ப பேங்க்ல சாதாரணமா சொல்ற இதுக்கு மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணணும், அப்பதான் நான் வச்சிருப்பேன் லாக்கர் கொடுப்பேன்னு சொன்னான்னாக்க, அந்த மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்றது இருக்க அதுக்கு எழுதி கொடுக்கறோம், நான் பண்ற ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்றேன்னு சொல்றோமே. இது ஆணுகோல்ய சங்கல்பம்ன்றது. பிராத்திகூல்ய வர்ஜனம், பேங்க்ல இப்ப லாக்கர் வச்சுக்கிறதுக்கு என்னென்ன ரூல்ஸ் இருக்கோ அந்த ரூல்ஸுக்கு முரண்பாடாக நடந்து கொள்ளாமல் இருந்துருக்கிறது இருக்க அது பிராத்திகூல்ய வர்ஜனம். முரண்பாடாக நாம நடந்து கொண்டோமானாக்க அந்த லாக்கரை க்ளோஸ் பண்ணி நம்மள்கிட்ட கொடுத்துருவா, நான் வச்சுக்க மாட்டேன் உன்னை எடுத்தும் போயிடுன்னு சொல்லிடுவா. ஆகையால முரண்பாடாக நடந்து கொள்ளணும். மகாவிஸ்வாசம், நான் எங்கேயோ வெளியூர் போறேன், வெளியூர் போறது 6 மாசம் ஆகும் திரும்பி வரத்துக்கு, அந்த 6 மாச காலத்துல நான் பேங்க்ல கொண்டு போய் வச்சேன்னாக்க பேங்க்ல சேஃபா இருக்கும் என்கிற விசுவாசம் இருக்கணும். நான் யாருண்டியானா ஒருத்தனண்ட கொடுத்தேன்னாக்க அவனே எடுத்தும் போயிட்டான்னா என்ன பண்றது, இங்க வந்து திருடம் வந்து எடுத்தும் போயிட்டான்னா என்ன பண்றதுன்னு ஒரு எண்ணம் வந்து அவனுண்ட கொடுக்கறதுக்கு நான் யோசனை பண்ணுவேன். அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் இது ஒரு பப்ளிக் செக்டர் பேங்க், ஆகையால இந்த பேங்க்ல நாம சேஃப்ல வைக்கிறத யாரும் எடுத்து போக முடியாது. இது 24 hours செக்யூரிட்டி கார்டோட இருக்கு, அல்லாமோட இருக்கு, எல்லாத்தோடையும் இருந்துட்டு இருக்கு. ஆகையால இந்த பேங்க்ல யாரால எந்த திருடனாலையும் வர முடியாது. ஆகையால நம்மள வஸ்து பத்திரமா இருக்கும் என்கிற ஒரு மகாவிசுவாசம், அதை வச்சுட்டுதான் பேங்க் லாக்கர்ல நம்ம கொண்டு போய் வைக்கிறோம். சரி, இப்போ இந்த மகாவிசுவாசம் சொல்லச்சு கார்பண்யம் வேணும். இந்த பேங்க் லாக்கர்ல ஏன் கொண்டு வைக்கிறோம் நாம என்று பார்க்கணும். இதுல கொண்டு வைக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, நம்மளால ஆத்துல அந்த வஸ்துவை வச்சுக்க முடியாது. வச்சுக்க முடியாதுன்றது ஏன் வச்சுக்க முடியாதுன்னா, அதை ரக்ஷணம் பண்ண முடியாது. தன்னுடைய ரக்ஷணம் பண்ணனுடைய இயலாமையை முன்னிட்டு கொண்டு இங்க இருந்ததுன்னா யாரானா திருடியும் போயிடுவா. ஆகையெல்லாம் அந்த திருட்டில இருந்து நான் ரட்சணம் பண்ண முடியாதுன்றதுனால தன்னுடைய இயலாமையை முன்னிட்டு கொண்டு பேங்க்ல வைக்கிறோம். சரி, பேங்க்ல என்னத்துக்கு வைக்கிறது, வேற யாருண்டியானா கொண்டு போய் கொடுக்கலாமோ இல்லையோ, அவா பத்திரமா வச்சுப்பாளோ இல்லையோ என்றெல்லாம் நினைச்சோம்னாக்க அனன்னிக்கு தித்தம். அப்படி யாரும் நமக்கு பத்திரமா வச்சுட்டு திருப்பி கொடுக்கறவாளா யாரும் எனக்கு தெரியல. ஆகையால பேங்க் ஒண்ணுதான் சேஃபஸ்ட் பிளேஸா தெரியறது. ஆகையால பேங்க்ல கொண்டு வரும். இப்போ இந்த அப்ளிகேஷன் எழுதச்சேயே நம்மளுடைய ஆண்கொல்லி சங்கல்ப பிராத்திகூல்ய வர்த்தனம் சொல்ற மாதிரி நம்மளுடைய இயலாமையையும் முன்னிட்டு கொண்டுதான் அந்த அப்ளிகேஷனை எழுதுறோம். அகிஞ்சன்யத்துவ பிரகடனம் வருது. அகிஞ்சன்யத்துவ பிரகடனத்துக்கு மாத்திரமில்ல அனன்யக தித்தம், வேற பேங்க்ல வைக்கலாமோ இல்லையோ, அந்த பேங்க்ல வைக்காத இந்த பேங்க்ல வைக்கிறதுக்கு காரணம்னா இந்த பேங்க் தான் ரொம்ப ரொம்ப சேஃப்ன்றதுனாலதான் இங்க கொண்டு வைக்கிறோம். ஆகையால அகிஞ்சன்யத்துவ பிரகடனத்தோட அன்னகதித்தையும் சேர்த்து சொல்றது இருக்க இது கார்பண்யம் என்று சொல்லக்கூடும் அங்கம். இதோட மாத்திரம் போறாது, கோப்திருத்துவம் வரணும். நீ ரட்சிக்கணும் என்று பிரார்த்தனை பண்ணுவது எனக்கு தெரியும், பேங்க் ரூல்ஸ் எல்லாம் தெரியும், ஆகையால பேங்க் ரூல்ஸ் நான் இனிமே ஃபாலோ பண்றேன். பேங்கினுடைய ரூல்ஸுக்கு எதிராக போகல, பேங்க் தான் சேஃபஸ்ட் பிளேஸ், அந்த லாக்கர்ல கொண்டு போய் வைக்கிறதா நமக்கு ரொம்ப ரொம்ப உகந்தது என்கிற மகாவிசுவாசமும் இருந்துருக்கு. என்னால அந்த வஸ்துக்களை வச்சுக்க முடியாதுன்றதும் எனக்கு தெரியும். சரி, பேங்க் தவிர வேற எங்க போனாலும் இந்த மாதிரி பத்திரமா வச்சுக்க மாட்டான்றதும் தெரியும். இப்ப இது 4 மாத்திரம் தெரிஞ்சா போருமா? போறவே போறாது. அப்ப இந்த வஸ்து என்ன தானா பேங்க் உள்ள போயிடுமான்னா போகாது. அப்ப நம்ம என்ன பண்ணணும், ஒரு அப்ளிகேஷன் வாங்கி எழுதி கொடுக்கணும். எனக்கு பேங்க்ல லாக்கர் அலாட் பண்ணணும் என்று பிரார்த்தனை பண்ணணும். அந்த பிரார்த்தனை பண்ண பிற்பாடு அவ அதை அக்செப்ட் பண்ணிட்ட பிறகு நமக்கு அந்த பேங்க்ல லாக்கர் கொடுப்பான். அப்ப அந்த பிரார்த்தனை தான், அந்த அப்ளிகேஷன் எழுதி கொடுக்கறது இருக்க, அதுதான் கோத்ருத்வ வரணம்ன்றது. அந்த கோத்ருத்வ வரணமும் பண்ணின பிற்பாடு அப்ளிகேஷன் எல்லாம் ப்ராசஸ் பண்ணியாச்சு. அப்ப என்ன பண்ணுவான், அப்ப நாம கொண்டு போய் அந்த வஸ்துவை கொண்டு போய் லாக்கர்ல வைக்கிறோம். இதுதான் ஆத்ம நிக்ஷேபம், இதுதான் இதை வைக்கிறது. இப்படி ஐந்து அங்கங்களோட சரணாகதி என்பது அனுஷ்டானம் பண்ணமானாக்க, சரணாகதியை செய்தோமானால் அந்த சரணாகதி சபலமாக ஆகும். இதுல ஏதான அங்கங்கள் குறைவாக இருந்துனாக்க, அவ சொல்றத பொறுத்திருக்கு அந்த சரணாகதி சபலம் ஆகுமா ஆகாதான்றது அந்த இடத்தை பொறுத்திருக்கு. ஆகையால இப்ப சரணாகதின்றது சம்பூர்ணமா இருக்கணும்னாக்க ஐந்து அங்கங்களோடு இருக்கணும் என்பது சரணாகதியினுடைய ஒரு விசேஷம். அதை நாம இப்பொழுது முதலில் சொல்லட்டும். இத அடிப்படையாக வச்சுண்டு இனிமே இந்த ஆக்கியாயிக்கைய இப்ப ராமாயணத்துல நடக்கிற விஷயத்த பார்ப்போம். ஆம்போ விபீஷண ஆழ்வான் ராவணனிடத்துல சொல்ற என்ன சொல்ற, பா உனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு சன்னிவேசம் வந்திருக்கு. இந்த கஷ்டமான சன்னிவேசத்துல சீதா பிராட்டி உனக்கு நான் பிரியத்தை சொல்றேன், நான் ஹிதத்தை சொல்றேன், நான் உனக்கு அது ஏற்புடையதாக இருக்குமா இல்லையான்றத பத்தி நான் விசாரப்படல, உனக்கு நன்மை அளிக்கக்கூடிய விஷயத்த நான் சொல்றேன். நான் அந்த நன்மை அளிக்கக்கூடிய விஷயம் என்னன்னாக்க, சீதா பிராட்டிய ராவணிடத்துல கொண்டு சேர்ப்பதுதான். தேன மைத்ரி பவது தே என்று சீதா பிராட்டியே உன்னிடத்துல சொல்லிருக்கா, அந்த ராமனோடு நண்பனாக போ, நனமேயும் கதஞ்சனான்னு உன்னுடைய இருமாப்பு ஒருவனுடைய காலிலே விழுந்து சரணாகதி பண்ணுவதற்கு தடங்களாக இருந்தாலும் கூட நீ ராமனிடத்திலே போய் சரணாகதி பண்ணாவிட்டாலும் பரவாயில்ல, அவனை சென்று அடைந்து என்னை நீ நண்பனாக ஏற்றுக்கொள் என்று சொன்னாலே போரும், அந்த சக்கரவர்த்தி திருமகன் உன்னை நண்பனாக ஏற்றுக்கொள்வார் என்று சீதா பிராட்டி சொன்னார். அந்த மாதிரி இருக்கிற உனக்கு விபீஷணன் சொல்ற, உன்னுடைய செருக்குனால இந்த லங்கையே அழிக்க வேண்டாம், ராட்சச கூட்டத்தையே அழிக்க வேண்டாம், அவ எல்லாவற்றையும் விட்டு விட்டு உனக்கு நான் சொல்றேன் நானு என்று உபதேசம் பண்ணார் விபீஷணன். யாவன்னலங்காம் சமபித்ரவந்தி வலி முகாஹ பர்வத கூட மாத்ராஹ தண்ட்ராயுதாஶ்சைவ நகாயுதாஶ்ச ப்ரதீயதாம் தாசரதாய மைதிலி. இப்படி எல்லாம் உபதேசம் பண்ண, இந்த உபதேசம் பண்ணின பிறகு இந்திரஜித்து விபீஷணனையே திக்காரமாக அவமதித்து சபையில பேசினான். இந்திரஜித்து பேசினா கூட ராவணன் என்ன பண்ணிருக்கணும் அந்த சமயத்துலன்னாக்க, டேய் நீ வாய்மூன்ற, தம்பி சொல்றத கேட்போம் என்று சொல்லி அதுல யுக்தாயுக்தங்களை விவேச்சனம் பண்ணி பார்த்திருக்கணும். அதையும் பார்க்கல, பார்க்காததோட மாத்திரம் இல்லாமல் பையனோட சேர்ந்து ராவணனும் சேர்ந்து தம்பியான விபீஷணாவன் விபீஷணன ஏச ஆரம்பிச்சான். அதுக்கு ஞாதியை பத்தி சொல்லி சொல்ற, நீ ஞாதிகளுடைய எல்லாம் எண்ணெல்லாம் எப்படி இருக்கும்ன்றது எனக்கு தெரியும், அத நீ ப்ரூவ் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி சொல்ற. எல்லா பயத்தை காட்டிலும் ஞாதி பயம்தான் ரொம்ப ரொம்ப பெருசு என்றெல்லாம் சொல்லியிருக்கான். கடைசியில ராவணன் ஒரு வார்த்தை சொன்னான், யோன்யா அன்யஸ்வேவம் விதம் ப்ரூயாத் வாக்கியமேதன் நிசாச்சர அஸ்மின் முகூர்த்தே நபவேத் துவாந்துதி குலபாம்சனா என்பதாக. வேற யாரானா இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தான்னாக்க இவ்வளவு நாள் அவன் உயிரோட இங்க இருந்திருக்க மாட்டான். நீ எப்படி இருந்துருக்க, இந்த குலத்துக்கு கோடாரி கொம்பாக இருந்துருக்க யாரு? ராவணன் விபீஷணனை பார்த்து சொல்ற வார்த்தை, விபீஷணன் ராட்சச வம்சத்துக்கே கோடாரி கொம்பாக இருந்திருக்க என்பதாக. இந்த வார்த்தைய சொல்லி நீ எங்கேயானா ஒழிஞ்சு போன்ற மாதிரி துவாந்து திக்குன்னு சொல்லி சொன்னதுனால, இதுக்கு மேல அந்த சபையில இருக்கிறதுக்கு விபீஷணனுக்கு விருப்பம் இல்ல. அந்த சபை மாத்திரம் இல்ல, அந்த ராவணனுடைய ஆளுகைக்கு உட்பட்டதாக இருந்திருக்கிற லங்கா பட்டணத்திலேயே இருக்கிறதுக்கு விபீஷணன் விரும்பல. அதனாலதான் உடனே என்ன பண்ணா என்று கேட்டால், உத்தபாத கதபாணி சதுர்பிஹி சஹராட்சசைஹி, உத்தபாத கதபாணி சதுர்பிஹி சஹராட்சசைஹி, நான்கு ராட்சசாளோட கூட உடனே கிளம்பிட்டானோ. அத கிளம்பின உடனே அப்போ கிளம்பி என்ன பண்றான்னா, வெறும் மாத்திரம் இல்ல, அந்தரிக்ஷகத ஸ்ரீமான் பிராதா வை ராட்சசாதிபம் சத்வம் பிராந்தோசி மாமே ராஜன் ப்ரூஹி மாம் யஜ்யதிச்சசி. அந்தரிக்ஷகத ஸ்ரீமான் அப்படியே அங்க அந்த ராவண சபையில இல்ல, அங்கிருந்து எவ்வளவு ராட்சசனா இருக்க முடியாது, விபீஷணனும் ராட்சசனா இருக்க முடியாது, ராட்சசனாக இருக்கிற அப்படின்னால அவருக்கும் சகல சாமர்த்தியங்களும் உண்டு, அப்படியே ஆகாசத்துல போற சாமர்த்தியங்கள்லாம் அவருக்கு உண்டு. அந்த நாலு பேரோட சேர்ந்துட்டு மேல வந்துட்டேன், வந்ததோட மாத்திரம் இல்லாமல் அப்ப சொல்றே, அப்ப நீ உனக்கு என்னென்ன தோன்றதோ நீ சொல்லிக்கோ, நான் அதை பத்தி விசாரப்படல. மகரிஷி அந்த ராவணனை விட்டுட்டு வெளியில வந்த உடனே அந்த விபீஷணனை பார்த்து சொல்றார் ஸ்ரீமான் என்கிற வார்த்தையினால. ஸ்ரீமான்றது அந்த விபீஷணனிடத்துல என்ன ஸ்ரீ இருக்கு? இப்ப லங்கைய விட்டுட்டு வந்துருக்க, ஒன்னும் ராஜ்யம் இல்ல, மனைவி இல்ல, எதுவுமே இருக்கு, அவருக்கு எத்தனையோ பசங்கள்லாம் இருக்க, அவ எல்லாரையும் விட்டுட்டு வரப்போறேன். அப்படி வரப்போற இடத்துல போய் ஸ்ரீ எங்கேந்து வரும்னாக்க, ராவனுக்கு கைங்கரியம் பண்ணணும்ன்ற ஒரு உத்தமமான ஒரு எண்ணம் இருந்துட்டு இருக்க, அந்த கைங்கரிய ஸ்ரீ விபீஷணனுடைய முகத்துல பிரதிபலிக்கிறதாம். அத பார்த்த உடனே சொல்றா, அந்தரிக்ஷகத ஸ்ரீமான் பிராதா வை ராட்சசாதிபம் என்ன சொல்ற, உனக்கு என்ன தோன்றதோ நீ பண்ணிக்கோ. சுனீதம் ஹிதகாமேன வாக்கியுக்தம் தசாதன நகிருண்ஹந்தி அகிருதாத்மனா காலத்திய வசமாக. இப்ப உனக்கு அந்திம காலம் நெருங்கிடுச்சு, உனக்கு அழிவு காலம் வந்துடுச்சு. இந்த அழிவு காலம் வந்துட்டதுனால யார் சொல்ற வார்த்தை நல்லது, யார் சொல்ற வார்த்தை கெட்டதுன்றது உன்னால பாகுபடுத்தி தெரிஞ்சு கொள்ள முடியல. அப்ரியச பட்சஸ்ய வக்தா ஸ்ரோதாச்ச துர்லபக, உனக்கு ஏற்புடையதாக இல்லாவிட்டாலும் கூட உனக்கு அப்பிரியமாக இருப்பதாக இருக்கக்கூடிய வார்த்தையாக இருந்தாலும் கூட உனக்கு ஹிதத்தை சொல்றவா யாருமே கிடையாது. ஹிதத்தை சொன்னா கேக்குறவாளான இருக்காளா? அதுவும் ரொம்ப துர்லபந்தான். இதெல்லாம் உலக இயற்கை. இந்த உலக இயற்கையை தான் நீயும் பண்ற, நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு. ஸ்வஸ்திதே சுகமிஷ்யாமி சுகி பவமயா வினா ஆத்மானம் சர்வதாரக்ஷ புரிஞ்சே மாம் சராட்சசாம். நீ நன்னா வாழ்ந்து போ, என்ன விட்டுட்டு என்னதான நீ சொன்ன குலத்துக்கு கோடாரி கொம்புன்னு தாந்ததி குலபாம்சனான்னு சொன்னையோ இல்லையோ, சரி வாண்டா, நீயே இருந்துட்டு நீயே ராட்சச கூட்ட மொத்தத்தையும் ரட்சணம் பண்ணிட்டு இந்த லங்கையை பத்திரமா பார்த்துட்டு நீயே வாழ்ந்து போ, நான் பட்டு போயிடுறேன், இனிமே ஒரு க்ஷணம் கூட நான் இங்க இருக்க மாட்டேன் என்று சொல்லிட்டாராம். ஸ்வஸ்திதே சுகமிஷ்யாமி சுகி பவ மயா வினா நிவாரியமானஸ்ய மயாஹிதைஷிணா நரோசதே தே வசனம் நிஷாசரம் பரந்த காலே ஹி கதாயுஷோ நரா ஹிதம் ந க்ருண்ஹந்தி சுஹ்ருத்பிரீரிதம். நான் எவ்வளவோ நல்லது சொல்லி பார்த்துட்டம்பா, ஆனா அது உனக்கு திருப்தி அளிக்கல, உனக்கு அது பிடிக்கல, என்ன பண்ணுவ? இது லோகத்துல அந்த காலம் வந்துடுத்துன்னா, கடைசி காலம் வந்துடுத்துனாக்கா அப்போ யார் ஹிதத்தை சொல்றாளோ அந்த ஹிதத்தை யாருமே எடுத்துக்க மாட்டார். யார் அவளுக்கு எது பிடிச்சதா மாதிரி இருக்குமோ அதுதான் சொல்லுவா, இதுதான் லோகத்துல நடக்கிறது, அது உனக்கும் இதுதான் இப்ப நடந்திருக்குது, வேற ஒண்ணும் இல்ல அப்படின்னா. யுத்யுக்த்வா பருஷம் வாக்கியம் ராவணம் ராவணானுஜஹம் அஜகாம முஹூர்த்தேன யத்ர ராமஹ லக்ஷ்மணஹ. இந்த ஒரு ஸ்லோகத்துக்கு ஸ்ரீமத் ராமாயணத்துல கோவிந்தராஜிய வியாக்கியானத்துல ஒரு ஆறு பக்கம் வியாக்கியானம் பண்ணிருக்க. இந்த இடத்துல யுத்யுக்த்வா பருஷம் வாக்கியம் ராவணம் ராவணானுஜஹம் இந்த மாதிரிக்கு சொன்ன மாதிரியாக ராவணனுக்கு கர்ண கடோரமான வாக்கியத்தை என்று சொன்னார். இங்க ஆன்கூல்ய சங்கல்பம் பிராதிகூல்ய வர்ஜனம் இது ரெண்டும் இந்த கீழே எட்டு சர்க்கங்கள்னால சொல்லப்படுறது என்று சொல்றார். இந்த இடத்துல யுத்யுக்த்வா பருஷம் வாக்கியம் இந்த உபதேசத்தை பண்றார். உபதேசம் பண்ணச்சே பிரதீயதாம் தாசரதாய மைதிலி என்று சொல்ற ராவணர். அப்பா ராவணா, நீ ராமனிடத்துல கொண்டு போய் சீதா பிராட்டிய கொடுத்துடுரு. யாவன்ன கிருஹந்தி ஸ்ரீராம்சி பாணஹா என்று சொல்ற, உனக்கு ஹிதத்தை சொல்ற. இந்த ஹிதத்தை செய்யாத போயிட்டோமானாக்கா அகரணே பிரத்யவாயம். சிலது சில விஷயங்கள் இருக்கு பலத்தை கொடுக்கக்கூடியதான விஷயம். எஜேத சொர்க்க காமஹா, சொர்க்கம் ஓணும்னாக்கா யாகம் பண்ணுன்னு சொல்றோம். யாகம் பண்ணமானாக்கா சொர்க்கம் வரப்போறதுன்னு சொல்றது. இப்ப அதுக்காக நம்ம யாகம் பண்ணணும். ஆறா சந்தியா உபாசித என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு வேளையும் நாம சந்தியாவந்தனம் பண்ணணும்னு ஒரு விதி வாக்கியம். இப்ப சந்தியாவந்தனம் பண்ணாட்டா என்ன ஆயிடும்? சந்தியாவந்தனம் அதுக்கு உடனே பலன் ஏதானா சொல்லிருக்கா? சந்தியாவந்தனம் பண்ணாக்கா நிறைய ஐஸ்வர்யம் எல்லாம் கிடைக்கும், நல்ல ஞானம் கிடைக்கும் என்றெல்லாம் சொன்னோமானாக்கா சரி சந்தியாவந்தனம் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு பலனும் சொல்லல. ஆறாக சந்தியா உபாசித்தான்னு சொல்லிட்டு இத்தோட நின்றுடுச்சு. அப்போ சரி சந்தியாவந்தனம் பண்ணலன்னா என்ன ஆகும்னா அக்கரணே பிரத்யவாயு, பாபம் வந்து சூழ்ந்துரும்ன்றதையும் சொல்லிருக்க முடியினால. அப்போ ஒரு காரணத்தை முன்னிட்டு சந்தியாவந்தனம் பண்றோம். அந்த காரணம் என்னன்னாக்க சொர்க்காதி பலப்பிராப்தி போ சொர்க்காதி பிராப்தி மாதிரியாக இருந்திருக்கிற பலமாக இல்லாவிட்டாலும் கூட இது பண்ணலன்னா வரக்கூடிய பாபம் இருக்க, அந்த பாபம் நம்மள்ட வராமல் தடுக்கிறதுக்காக பண்ற காரியம் இது சந்தியாவந்தனம்னு சொல்லிக்கலாம். அப்போ இந்த இடத்துல அதே மாதிரி ஒரு விஷயத்த கணக்கு நாம சொன்னோம்னாக்க சொல்லச்சேயே இதனால வரக்கூடிய பலத்தை சொல்லணும். இந்த பலம் இல்ல இது செய்யாட்ட வரக்கூடிய கேடை சொல்லணும். இப்ப அந்த பலத்தை சொன்ன, நீ சீதா பிராட்டிய கொண்டு போய் ராமனிடத்துல சமர்ப்பிச்சுட்டியான்னாக்க நீ சௌக்கியமாக ராஜ்யத்தை லங்கைஸ்வரியத்தை ஆண்டு கொண்டு இருக்கலாம், இந்த ராட்சச கூட்டத்துக்கும் எந்த விதமான கஷ்டமும் இருக்காதுன்னு இந்த விஷயத்த சொன்னார். இப்படி பண்ணாத போயிட்டா வரக்கூடிய பிரத்யவாயம் என்னன்றதையும் சொல்லிட்டார் அங்கேயே. இப்படி பண்ணாத போயிட்டியானா என்ன ஆகும் உனக்கு அப்படின்னா யாவன்ன கிருஹந்தி ஸ்ரீராம்சி பாணஹான், ராவணனுடைய பாணம் ஒவ்வொரு அரக்கனுடைய தலையிலையும் விழுந்து ராட்சச கூட்டமே இல்லாத போயிடும், இத ஞாபகம் வச்சுக்கோ என்று சொன்னார். இத்யுக்த்வா பருஷம் வாக்கியம், இந்த வாக்கியம் ஹிதமான வாக்கியமாக இருந்தாலும் கூட அந்த ராவணனுக்கு அது ரொம்ப ரொம்ப பருஷமாக இருந்திருக்கு, காதல கேட்க முடியாத கர்ண கடோரமாக இருந்திருக்கான். இது இத வாக்கியம்னு சொல்றிருக்க, வாக்கியம்னு சொல்லச்சே அதுல நாம என்ன சந்தேகம் என்ன அம்சத்தை சொல்லணும்னு நாம நினைக்கிறோமோ அந்த நினைக்கிற எண்ணங்கள் மொத்தத்தையும் வெளிப்படுத்துவதாக அமைய வேண்டும் அந்த வாக்கியம். அந்த வாக்கியத்தை இவர் சொன்னார். இது பருஷமான வாக்கியமாக இருந்திருக்கு, நல்ல தென்றல் காத்த அடிச்சதுனாக்க அது குள்ளநரிக்கு அது பிடிக்காதான். ஆகையால அந்த தென்றல் காத்து இது விபீஷணனுடைய வாக்கியம் தென்றல் காத்துமானது அது போனது. அப்படி இருந்தா கூட அது ராவணன் குள்ளநரி மாதிரி இருக்கிறதுனால அது அவனுக்கு பிடிக்கல, அது காதுக்கு கர்ண கடோரமாக இருந்துருக்கு. இத்யுக்த்வா பருஷம் வாக்கியம். இந்த வாக்கியத்தை சொல்லிட்டு என்ன சொன்னார், உக்த்வா, இது எப்படி சொன்னார், ராவணனிடத்துல இருக்கிற ஒரு விசுவாசத்தினால சொன்னது. தமையனாக இருந்தாலும் கூட அவனிடத்துல அவனுடைய செஞ்சோற்று கடன், கஷ்ட காலத்துல அவனை விட்டுட்டு போயிட்டான்னு சொல்லாதபடிக்கு அவனுக்கு ஹிதத்தை நாம சொல்லணும்ன்றதுக்காக சொன்ன வார்த்தை இது. ஆகையால ராவணம், அந்த ராவணம்ன்ற சப்தம் இருக்க அதுவே போற ராவயதீதி ராவணஹான்னு சொல்றது, எல்லாரையும் கலங்க வைக்கிறான், எல்லாரையும் துக்கத்துல ஆழ்த்துவதனாலே அவனுக்கு ராவணன்னு பேர் வந்ததுதான். அந்த ராவணனை பார்த்து சொல்லி சொல்ற, ராவணம், அதோட மாத்திரம் இல்ல, இப்ப ராவணன் எப்படி இருந்துட்டு இருக்கான், அவனுடைய நிலைப்பாடு என்ன என்று கேட்டால், அவன் தன்னை காட்டிலும் பலத்தில் சிறந்தவன் என்பதையோ அல்லது எதிராளி துர்பலன் என்பதை பற்றி யோசனை பண்ணாமல் எல்லாரையும் கஷ்டப்படுத்துறவனாக இருந்திருக்கிறதுனால அவனை வந்து அந்த ராவணம்னு சொல்லி சொல்ற. ராவணம் ராவணானுஜக, ராவணானுஜகா என்கிற வார்த்தைய சொல்ற, விபீஷணகான்ற வார்த்தையை சொல்லிருக்கலாம் மல்லிய மகர்ஷி, அந்த வார்த்தையை சொல்லாமல் ராவணானுஜகான்ற வார்த்தையை சொல்ற. அவன் ராவணனுடைய தம்பியாக இருந்தாலும் கூட அவரிடத்திலே இருக்கக்கூடிய சத்வகுணத்தினாலே அவன் ஹிதத்தை சொல்லவனாக ஆனபடினால அவருக்கு ஹிதகசனத்துல பண்ண முடியனால அப்போ விபீஷணன்னு சொல்லாமல் ராவணானுஜகா, ராவணனுடைய தம்பி என்று சொல்லுகின்ற. விபீஷணஸ்து தர்மாத்மா நது ராட்சச சேஷ்டிதா என்று சூர்பனகை தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கச்சு தன்னுடைய சகோதரர்களை பத்தி சொல்ற வார்த்தை ராமபிரான் இடத்துல. அப்போ இந்த இடத்துல ராவணானுஜகான்னு அனுஜகான்னு தம்பிய சொல்ற, தம்பி போய் தமையனுக்கு உபதேசம் பண்ணலாமா, அண்ணா என்ன ஜேஷ்ட பிராதா பிது சமஹா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மூத்த சகோதரர் அப்பாவுக்கு சமமாக எண்ண வேண்டும் மூத்த சகோதரர். அப்ப அப்பாவுக்கு நாம உபதேசம் பண்ண முடியுமா, நாம உபதேசம் பண்ணா நம்மள கோபஞ்சாமின்னு சொல்லுவா. ஆகையால அப்பாவுக்கு உபதேசம் பண்ண முடியாது, அதே மாதிரி அப்பா ஸ்தானத்துல இருக்கிற ஜேஷ்ட பிரதாவுக்கும் நாம உபதேசம் பண்ண முடியாது. அப்படி இருந்தாலும் கூட இந்த இடத்துல உபதேசம் பண்ற விபீஷணர். ஆகையாலதான் நேத்திய தலைப்பே கூட சொல்லும் பொழுது விபீஷண உபதேசம் என்று சொன்னோம். அந்த உபதேசம் பண்றதுக்கு காரணத்தை சொல்றார், அதுக்கு சமாதானமும் சொல்ற. ராவணானுஜகான்னு சொன்னதுனால தம்பியாக இருந்தாலும் உபதேசம். அங்கிரஸ்ன்னு ஒரு மகர்ஷி இருந்த, அந்த மகர்ஷி அவர் எது பரதத்துவம் எதுன்றத நன்னா தெரிஞ்சுட்டார். பெருமாள் சாட்சாத் சீமன் நாராயணன் தான் பரதத்துவம்னு தெரிஞ்ச பிற்பாடு அவ வம்சத்தை சேர்ந்தவா எத்தனையோ பெரியவாள்லாம் இருந்தாளாம், அத்தனை பெரியவாளையும் கூட்டு அவர் உபதேசம் பண்றேராம். சாட்சாத் சீமன் நாராயணன் தான் பரதத்துவம் என்பதை உபதேசம் பண்றேன். அப்ப உபதேசம் பண்ணச்சே புத்திரகா இதிகோ வாச்சு ஞானேன பரிகிரகியதான்னு, பசங்கள் இங்க வாங்கோ, நான் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்றேன், நல்ல விஷயத்த சொல்றேன், நீங்க கேளுங்கோ அப்படின்னு சொல்றேன். யாருக்கு யார் பசங்க, இவர் தான் அவளுக்கு எல்லாம் பசங்க, அத்தனை தொண்டு கழுவாள இருக்கவாள்லாம் பசங்களா இங்க வாங்கோன்னு கூப்பிடுறா. அந்த ஞானம் இல்லாத வரைக்கும் அவளுடைய வயசுனால ஒரு வரக்கூடிய ஒரு வார்த்தக்கியம் இருந்திருக்கு, வயசுனால வரக்கூடிய ஒரு சிரேஷ்டியம் சிறப்பு, அது சிறப்பாகவே கருதப்பட மாட்டாது என்பதை வெளிப்படுது. ஆகையாலதான் மனு சொல்றே, பித்ருநாபயாமாசிசுராங்கிரதமிஹி புத்திரகா இதிஹோ வாச ஞானேன பரிகிரஹ்யதானே அஜ்ஞம் ஹி பாலமித்யாஹோ பிதேத்யேவச மந்த்ரதம். விஷயத்தை தெரிஞ்சிக்காதவன பாலன்னு தான் சொல்லுவா. பிதேத்யேவஹிச்சு மந்த்ரதம், ஒருத்தர் மந்திரத்தை நமக்கு கொடுத்தேர்னாக்க, உபதேசம் பண்ணேர்னாக்க அவரை பிதா என்றுதான் சொல்லுவோம் என்று சொல்லப்படுகிறது. ஆகையால இவர் அங்கேந்து வந்தேரா. இத்யுக்த்வா புருஷம் வாக்கியம் ராவணம் ராவணானுஜா ஆஜகாம. விபீஷணன் உபதேசம் பண்ண தம்பியாக இருந்தாலும் ராவணனுக்கு உபதேசம் பண்ணன்றத தெரியப்படுத்துறதுக்காக ராவணானுஜா என்று சொன்னார். ஆஜகாம உடனே வந்தேர்னு சொன்னார். அங்கேந்து கிளம்பிட்டேன்ற வார்த்தையை சொல்லல, ஆஜகாமன்னு வந்தேன்ற வார்த்தையை சொல்றதுக்கு. அதுக்கு சொல்ற, இனிமே ராவண கோஷ்டியில நம்ம இருக்கக்கூடாது, அந்த ராவண கோஷ்டியில் நமக்கு சம்பந்தம் இல்லை, தனக்கு சம்பந்தம் இல்லை. இவருடைய சம்பந்தம் எல்லாம் எங்க இருக்குன்னா ராவனுடைய கோஷ்டியில தான் இருந்துட்டு இருக்கு. அந்த ராமனுடைய கோஷ்டின்றது அது தன்னுடைய சொந்த வீடாட்டம். மணிவர இவச ஊரேகே நித்திய ஹிருத்யோபவிந்தன் கலுஷமதி அவிந்தன் கிங்கரத்வாதிராஜ்யம் விதி பரிணதி பேதாது வீட்சிதஸ்தேன காலே குரு பரிஷதுபஜ்யம் பிராப்ய கோபாயதி ஸ்வம். மணிவர இவசௌரேகே நித்ய ஹிருத்யோபி. ஒவ்வொரு ஜீவாத்மாவும் எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்வதற்கு எட்டு பிறந்தவர்கள் தான், அதுல ஒன்னும் சந்தேகமே இல்லை. மணிவர இவசௌரேகே, எம்பெருமானுடைய திருமார்பிலே திகழ்கின்ற ஸ்ரீ கௌஸ்துபம் மாதிரியாக ஒவ்வொரு ஜீவாத்மாவும் எம்பெருமானுடைய திருமார்பிலே திகழக்கூடியவர்கள் தான் திகழும், அதுதான் அவர்களுடைய இயல்பு. ஆனா அதை இழந்து, அந்த கைங்கரியத்தை இழந்து கலுஷமதிஹி அவிந்தன் கிங்கர பாதிராஜ்யம், நம்மளுடைய கர்மா என்கிற தடங்கள்னாலே அந்த கைங்கரியத்தை இழந்தவர்களாக நாம இருந்துட்டு இருக்கோம். அந்த இங்க தெரியப்படுத்துறார் மகர்ஷி ஆஜகாம என்பதாக. நாம பக்தியோ பிரபத்தியோ எம்பெருமானிடத்துல பண்ணினோமானால் நாம ஸ்ரீவைகுண்டத்துல எப்பவும் கைங்கரியத்துக்காகவே இட்டு பிறந்தபடியாலே நமக்கு இயல்பாக இருந்திருக்கிற பகவத் கைங்கரியத்தை நாம தானா அடையறோம். அங்க வரைச்சே நம்மளுடைய வீடுன்னு ஒண்ணு இருக்கும், ஏதோ ஒரு இடத்துக்கு போறதுன்றது ஒண்ணு இருக்கும். சொந்த வீடுக்கு திரும்பி வரைச்சே போனான்னு சொல்ல மாட்டா, வந்தான்னு தான் சொல்லுவா. அதேதான் இங்க சொல்ற ஆஜகாம முகூர்த்தே முகூர்த்தேன யத்ர ராமஸ்ஸ லக்ஷ்மணஹ யத்ர ராமஹ ஸ லக்ஷ்மணஹ. ஒரே நிமிஷம் அப்படியே ஓடி வந்துட்டேறான். ஓடி வந்துட்டு யத்ர ராமஹ ஸ லக்ஷ்மணஹ யத்ர என்று சொல்ற, ராமனிடத்துல வந்தாருன்னு சொல்லணும். யத்ர ராமஹ, ராமர் ராமரிடத்துல வந்தேன்னு சொல்றத காட்டிலும் ராமருக்கு வாசம் பண்ற இடம் இருக்க அது ரொம்ப உகந்தது. ராமனை காட்டிலும் ராமனோட சம்பந்தம் இருந்திருக்கிற இடத்துக்கு ஒரு சிறப்பு. அதுதான் இந்த சொல்ற சுபகா சித்திரகூட்டோசோ கிரிராஜோ பமோ கிரி எஸ்மின் வசதி காக்குஸ்தா குபேர இவநந்தனே. அயோத்தியா காண்டத்துல சொன்ன விஷயம், இந்த கிரிராஜனாக இருந்திருக்கிற சித்திரகூட்ட மலை இருக்க சித்திரகூட்ட மலைக்கே ஒரு சிறப்பு ஏற்பட்டது. எத்தனை ராமஹா வசதி, அந்த லக்ஷ்மணனோட கூட ராமன் எழுந்தருளி இருக்கிறதுனால அந்த மலைக்கு ஒரு சிறப்பு ஏற்பட்டு அந்த மலையே கொண்டாடுற. குன்னமேந்தி குளிர்மழை காத்தவன் அன்னு ஞாலம் அளந்த பிரான் பரன் சென்னு சேர் திருவேங்கடமாமலை ஒன்றுமே தொழ நம்பினை போயுமே. திருவேங்கடமாமலை ஒன்றுமே தொழ நம்பினை போயுமே. அங்க திருவேங்கடமலைக்கு போய் திருவேங்கடத்துல எழுந்தருளி இருந்திருக்கிற ஏழுமலையான்னு கொண்டாடப்படுகின்ற ஸ்ரீனிவாசனை சேவிச்சு அதுக்கப்புறம் நம்மளுடைய பாப்பெல்லாம் போகணும்னு நினைக்க வேண்டாம். அந்த மலை அடிவாரத்துல அந்த மலையில போய் மலையே கைகூப்பி சேவிச்சுட்டோமானாலே போறோம். ஒன்றுமே தொழ நம்பினை போயுமே, நம்மளுடைய பாபங்கள்லாம் உடனே போயிடும், அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை என்று ஆழ்வார் அறுதியிட்டு அருளி செய்கின்றார். அதே விஷயம் அந்த இந்த ராமாயணத்துல சொன்ன விஷயத்தை தான் ஆழ்வாரும் அந்த இடத்துல சொல்ற. எத்ர ராமஹா சலக்ஷ்மணஹா, ராமர் இருக்கிறது மாத்திரம் இல்ல, ராமர் எழுந்தருளி இருந்திருக்கிற அந்த ராமரை காட்டிலும் ராமர் எழுந்தருளி இருந்த இடத்துக்கு விசேஷம்னு சொன்ன சலக்ஷ்மணஹான்ற வார்த்தையும் கூடவே போட்டிருக்க. எம்பெருமான் எழுந்தருளி இருக்கிறது மாத்திரம் இல்ல, பகவத் சாநித்தியம் இருந்தா மாத்திரம் போராது, பாகவதாலும் அந்த இடத்துல இருக்கும்படியாக பாகவதாலும் சேர்ந்து வசிக்கும்படியான ஒரு இடமா அது அமைய வேண்டும் என்பதாக. அங்க சலக்ஷ்மணஹான லக்ஷ்மண சொன்னதுக்கு லக்ஷ்மண சுவாமிய சொன்னதுக்கு தாத்பரியம் பாகவதாலும் சேர்ந்து இருக்கிற இடம். சுவாமி தேசிகன் தேவப்பெருமாள் விஷயத்துல சாதிக்கின்றார், தொஞ்சேத் பிரசீதசி தவாஸ்மி சமீபதச்சேதி த்வயஸ்தி பக்திரநகா கரிசைலநாதம் சம்ஸ்ருஜ்யதே யதி ச தாசஜனஸ்த்வதீயஹ சம்சார ஏஷ பகவன் அபவர்க்க ஏவ. நிறைய இஃப் கிளாஸ் போடுற, நீர் எனக்கு அனுகிரகம் பண்ணணும், தொஞ்சேத் பிரசீதசி, சரி நீர் அனுகிரகம் பண்ணாக்க நான் சென்னையிலேயே இருக்கலாம், எங்கன்னா டெல்லியில இருக்கலாம், நான் வந்து அமெரிக்கால இருந்துட்டு இருக்கலாம், அப்படிலாம் இல்லாதபடி என்ன நீ ஒரு பஞ்சபர்வ புறப்பாடா இருந்தாலும் வாசல்ல வந்தா நீ சேவையாகிற மாதிரி அப்படி ஒரு சமீபத்துல உனக்கு அருகாமையில இருக்கும்படியான ஒரு நிலைப்பாடு வந்ததுன்னாக்கா கொஞ்சேத் பிரசீதசி தவாஸ்மி சமீபதேதி ஸ்வயஸ்தி பக்தி ரணகா, உன்னிடத்துல எனக்கு ஒரு பக்தி வேணும், நீயும் எனக்கு அனுகிரகம் பண்றதுக்காக காத்துட்டு இருக்க, நானும் உன்னுடைய சன்னதித்திரிலேயே இருந்துட்டு இருக்கேன், ஆனா உன்னிடத்துல பக்தி இல்ல, வாசல்ல பெருமாள் எழுந்திருந்தா கூட நான் டிவி பார்த்துட்டு இருக்கேன், ஐபிஎல் மேட்ச் பார்த்துட்டு இருக்கேன்னு சொன்னாக்க அப்போ அது பிரயோஜனம் இல்ல, உன்னிடத்துல பக்தியும் இருக்கவனாக என்னையும் சேர்க்கணும். கரிசைலநாத சம்ஸ்ருஜ்யதே யதிச தாசஜனஸ்த்வதீயஹா, இது ஒன்னுத்துக்கு ஒன்னு ஏற்றம், எம்பெருமானுடைய அனுகிரகம் ஒண்ணு வேணும், அனுகிரகம் மாத்தம் இல்லாமல் அருகாமை வேணும், அருகாமை இது ரெண்டும் இருந்தாலும் போராது, எம்பெருமானிடத்துல பக்தி வேணும், இந்த பக்தி இது மூணு இருந்தாலும் போராது, இத காட்டிலும் இன்னும் ஒரு சிறப்பான ஒரு விஷயம் இருந்துட்டு இருக்கு, அதுதான் தாசஜனால் அடியார்களோடு கூட சேர்ந்திருக்கு. பரஸ்பர ஹிதைஷிணாம் பரிசரேஷு மாம் வர்த்தயா, சுவாமி தேசிகன் பிரார்த்தனை பண்ற, எனக்கு எந்த இடத்துல இருக்கணும்னா ஒருவருக்கு ஒருவர் ஹிதத்தையே விரும்புகிறவர்கள் இருக்கின்ற ஊரிலே அங்கு வாசம் எனக்கு ஏற்படும்படியாக பண்ண வேண்டும். நிரஸ்தருக்கு சம்பவே வச்சனரங்க முக்கிய விபோ பரஸ்பர ஹிதைஷிணாம் பரிசரேஷு மாம் வர்த்தயா என்று சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். அந்த மாதிரி பாகவதர்கள் இசைந்த இடமாக இருக்கக்கூடிய இடம் எதுவோ அது அந்த இடம்தான் உத்தமமான இடம் என்பதை தெரியப்படுத்துவதற்காக எத்ர ராமஹா சலக்ஷ்மணஹா சுவாமி சாதிக்கின்றார். எந்த இடத்துல நாம் எல்லாம் வசிக்கிறதுன்றது சாகாசீதி நசாகசீதி புவிசா யோத்தேதி நாத்யாசதே, காசி என்று சொன்னால் அது முக்தி க்ஷேத்திரம், அந்த காசியில இருந்தமானாக்க யாரெல்லாம் காசியில மரணம் அடைகிறார்களோ கடைசி காலத்துல அந்த சமயத்துல சிவபெருமானே அவர்கள் காதலே ராம தாரக மந்திரம் ராம நாமாவை உபதேசம் பண்ணி அவர்களுக்கு மோட்சத்தை கொடுக்கிறார், மோட்சம் ஏற்படும்படியாக பண்றார் என்று ஐதிஹ்யம் சொல்லப்படுகிறது. அப்பேற்பட்ட அந்த காசியாக இருந்தாலும் கூட அங்கு பாகவதால் இல்லாத இடமாக இருந்ததுன்னாக்க நம்ம மனசுக்கு ஒரு ஐகாக்கிரியம் எம்பெருமானை நினைத்து தியானம் பண்ணக்கூடியதற்கு ஏற்ற ஒரு சூழ்நிலை இல்லாத இடமாக இருந்தாலும் கூட இருந்தது. ஆனால் அது காசின்றதுனால மாத்திரமே அது உத்தமம் அல்ல என்றெல்லாம் மீதி தெய்வதேசங்கள்லாமும் பத்தி சொல்ற. எந்த இடத்துல எம்பெருமான நினைக்கக்கூடியதாக ஒரு ஐகாந்தியம் வருகின்றதோ, எந்த இடத்துல பரஸ்பர ஹிதத்தை விரும்புகின்ற பாகவதாளுடைய ஒரு சமாகமம் ஏற்படுமோ அந்த இடமே வாசத்திற்கு உரியது என்று சுவாமி தேசிகன் நிர்ணயம் பண்றார். அந்த மாதிரி இந்த இடத்துலயும் யத்ர ராமஹா சலக்ஷ்மணஹா, ராமன் லக்ஷ்மணனோட கூட இருக்கிற இடம் இருக்கு, அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டேன் என்று சொல்ற. இத்யுக்த்வா பருஷம் வாக்கியம் ராவணம் ராவணானுஜஹா அஜகாம முஹூர்த்தேன யத்ர ராம சலக்ஷ்மணஹா. அப்போ இங்க இருந்துட்டு இருக்கிற சமுதிரக்கரையில இருந்துட்டு இருக்கிற வானராள் மொத்த பேரும் பாக்குறாளாம். பார்த்த உடனே இது விபீஷணன் தெரிஞ்சு போச்சு, தெரிஞ்சு போறது. இது பார்த்தா ராட்சசனுடைய கலை, ராட்சச கலை எப்படி இருக்குமோ இல்லையோ. விபீஷணன் பெரிய கதாயுதத்தை தூக்கிட்டு வர, ஒத்தரா வரல நாலு பேரா வர. இப்படி நாலு பேரா வரத பார்த்த உடனே அவருக்கு ஒரு சுக்ரீவனுக்கு ஒரு பெரிய சந்தேகம் வந்துருத்தான். அந்த சுக்ரீவனுக்கு தம்மே ருசிகர அங்காரம் தீப்தா விவசதாம் ககனஸ்தம் மகிஸ்தாஸ்தே ததிருஷு வானராதிபகாம் தம் ஆத்ம பஞ்சமும் திருஷ்டா சுக்ரீவோ வானராதிபகா. சுக்ரீவஹா அழகிய கழுத்தை உடையவன் அர்த்தம். அந்த கழுத்தை அப்படி திருப்பி அப்படி மேல திருப்பி பாக்குறா, அந்த கழுத்து அழகு தெரியறதான். ஆகையாலதான் வால்மீகி சுக்ரீவன் வானராதிபகான்றது அப்புறமா இருக்கட்டும், முன்ன சுக்ரீவகான்ற வார்த்தையை சொல்லிட்டாரான். தம் ஆத்ம பஞ்சமும் திருஷ்டான் விபீஷணன் தான் மாத்திரமல்ல தன்னை ஐந்தாக உடையவர், மீதி நாலு பேர் இருக்க, அனலன் சரபன் சம்பாதி பிரகசன் என்று சொல்லக்கூடிய நாலு ராட்சசர்களோட கூட அங்கேந்து மேல வரத பார்த்துட்டார் சுக்ரீவன். அந்த சுக்ரீவன் பார்த்த உடனே அவர் நினைச்சுட்டேரான், இது ஏதோ பெரிய ஒரு ஆபத்து வந்துருத்து. இந்த ஆபத்து அந்த ராட்சச ரூபமா இங்க வந்து நம்மள துவம்சம் பண்றதுக்காக நாலு அஞ்சு பேர் ராவணனே அனுப்பிச்சு வச்சிருக்கானோ, இல்ல ராவணனே இந்த வேஷம் போட்டு வந்திருக்கானோ, என்னமோ வந்திருக்கு என்று அவர் யோசனை பண்ற. அந்த யோசனை பண்றதுக்கு முன்ன ஆகாசத்திலேந்தே விபீஷணர் பேசுறேராம், உத்தரம் தீரமாசாத்ய கஸ்த ஏவ்யதிஷ்டத. அங்கேந்து வந்துட்ட, தென் திசையிலேந்து வடக்கு திசை வடக்கு கரையில வந்துட்ட, தென் திசையில லங்கை இருந்துட்டு இருக்கு, வடக்கு கரையில வந்த உடனே மேலேயே இருந்துட்டு இருக்கேரா, ஆகாசத்திலேயே இருந்துட்டு இருக்கேரா, கீழே இன்னும் குதிக்கல. கீழே குதிச்சா ராமர் எதிர நேர கூட குதிச்சிருக்கலாம், குதிக்கல. குதிக்காதையே அவர் சொல்றார், விபீஷணன் சொல்றார், சுக்ரீவம் தாஸ்த சம்பிரேட்ச ஹஸ்த ஏவ விபீஷணஹா. அங்க இருந்துட்டு இருக்கிற முதலிகள் மொத்த பேரையும் பார்த்து ஆகாசத்திலிருந்தே சொல்றேராம் தன்னுடைய நிலையை சொல்ற. ராவணோ நாம துர்வ்ரதா ராட்சசோ ராட்சசேஸ்வரஹா. ராவணன் ஒரு துர்வ்ரதனாக இருந்துட்டு இருக்கிற ராட்சசன் இருந்துட்டு இருக்கான், அவன் ராட்சசோ ராட்சசேஸ்வரஹா அப்படின்னு அந்த ராவணன் பேர் சொல்லச்சேயே லோக ராவணனாக நாம ஏற்கனவே ராவண சப்தத்தினுடைய அர்த்தம் சொல்றோம். அவனுடைய பேர் மாத்திரம் குரூரமானது இல்ல, அவனுடைய வியாபாரம் செயலும் ரொம்ப குரூரமாக இருந்திருக்குன்றது தெரியப்படுத்துறதுக்காக துர்வ்ரத்தகான்னு சொல்லி சொல்றான். ராட்சசோ ராட்சசேஸ்வரஹா. சில பேர் குரூரமா இருக்கலாம், செயல் குரூரமாக இருக்கலாம், ஆனா ஒரு நல்ல ஜாத்தியிலான பிறந்தவனாக இருந்திருக்கலாம். ஆனா இயல்போ அவனுடைய ஜாத்தியோ ராட்சச ஜாதி. ராட்சச ஜாத்தியோட மாத்திரம் இல்லாமல் அது அந்த குரூராளாக இருந்திருக்கிற ராட்சசாளுடைய இயல்பே குரூராள். அந்த குரூராளாக இருந்திருக்கிற ஒரு ராட்சச ஜாதிக்கே கூட்டத்திற்கே தலைவனாக வேற இருந்திருக்கான் என்று. ராட்சசோ ராட்சசேஸ்வரஹாம் தஸ்யாஹம் அனுஜஹா பிராதா விபீஷண இதி ஸ்ருதஹா. நான் அந்த ராட்சசனாக இருந்திருக்கிற ராட்சச தலைவனுடைய அனுஜன் நான். ஆகையால எனக்கு நான் இதுநாள் வரையில் ஏதேனும் தவறு செய்திருந்தேன், ஆனால் அந்த தவறுகள் எல்லாம் அவனிடத்துல இருந்ததுனால ஏற்பட்ட தவறு தானே தவிர நான் உண்மையில நான் தனக்குல. ரெண்டாவது அவனுடைய தம்பி நான், நான் கணக்கு தமையனா இருந்தேன்னாக்க குபேரன் மாதிரி நீ பாட்டுக்கு இருந்து போ நான் பாட்டுக்கு இருந்துக்கிறேன்னு அவனிடத்துல இருந்து வெளியில வந்திருக்கலாம். அவனுடைய கட்டுப்பாட்டுல நான் இருந்த செய்தா, ஆகையால சீதா பிரட்டி அழைச்சு வந்தா அதனால நானும் எத்தனையோ வாட்டி சொல்லி பார்த்தேன், நானும் கேட்கல. அது கேட்காததோட மாத்திரமில்ல சபையில என்ன திக்காரம் பண்ண, அந்த திக்காரம் பண்ணதுனால நான் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் இங்க வந்துட்டேன். சோகம் பருஷிதஸ்தேனாவமானிதாஷ்டாராஷ்டம் சரணங்கதா. என்னுடைய மனைவி மக்கள் எல்லாரையும் விட்டு விட்டு ராமபிரானையே சரணமாக அடைந்தேன், ஆகையால இங்க வந்திருக்கேன். நிவேதய தமாம் க்ஷிப்ரம் ராகவாய மகாத்மனே சர்வலோக சரண்யாய விபீஷணமுபஸ்திதம். இது இந்த மாதிரி வாக்கியம் இருந்துருக்கு கீதா புஸ்தல போட்ட ராமாயண புஸ்தகத்துல. ஆனா சாதாரணமா நாம விவகாரம் பண்ண சொல்லிட்டு இருக்கிறது எப்படின்னா, பழைய பிராச்சீன புஸ்தகங்கள்லாம் இருக்கிற பாடம், சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே நிவேதயத மாம் க்ஷிப்ரம் விபீஷணமுபஸ்திதம். இது ரெண்டு வரையும் பின்னாடி வந்திருக்கு. இது நான் விபீஷணன் சொல்ற, விபீஷணன் வந்திருக்கேன்றத ராமனிடத்துல போய் சொல்லு என்று சொல்றார் முதலிகள். எம்பெருமானை அடைய வேணும் என்றால் புருஷக்காரம் போகணும், பாகவதர்களை முன்னிட்டு கொண்டுதான் எம்பெருமானை அடையணும். இங்க பாகவதால்னு சொல்றவா ஆச்சாரியால், ஆச்சாரியாளை முன்னிட்டு கொண்டுதான் எம்பெருமானை அடையணும். ஆச்சாரியாள் இதுக்கு ரெண்டு விருத்தாந்தத்தை சுவாமி தேசிகன் ரகசிய திரைசாரத்துல சாச்சிருக்கார். பாபிஷ்டா க்ஷத்ரபந்துச்ச புண்டரீகஷ்ச புண்ணியகிருதி என்பதாக, பாபிஷ்டனாக இருந்திருக்கிற க்ஷத்ரபந்துவும் கூட நாரத மகர்ஷிய ஆச்சாரியனாக அடைந்து மோட்சத்தை அடைந்தான். எவ்வளவோ புண்ணியம் பண்ணினவராக இருந்தாலும் கூட, எவ்வளவோ தபஸ் பண்ணவராக இருந்தாலும் கூட, புண்டரீக அவரும் கூட ஆச்சாரியனை அடைந்துதான் மோட்சம் பெற்றார் என்று சொல்றார். ஆகையால ஆச்சாரிய ஸ்தானத்துல இங்க இருந்துருக்கிற பாகவதெல்லாம் இருந்துருக்க, இந்த முதலிகள்லாம் இருந்துருக்க, வானரங்கள் இவ்வாழிடத்துல அனுமதி வாங்கிக்கிற, இவர் ஆகாசத்துல இருந்துருக்க, ஆகாசத்துல இருந்து நேர ராமனிடத்துல கூட சொல்லலாம் இல்லையோ, ராமா உன்னிடத்துல நான் சரணாக உன்னை சரணமாக நான் பற்றுகிறேன்னு சொல்லி ராமனிடத்திலேயே நேர பேசலாம். ராமரும் அந்த கும்பல்ல தெரிஞ்சுன்னா இருக்கேன், நடுவுல கல் மேல ஏறி உட்காந்துதான் இருக்கேன். அவரை விட்டுட்டு இவ்வாழ்ந்த போய் சொல்றார், எது முறையோ அதை அனுஷ்டிக்கிறார் விபீஷணன். ஆண்டாள் நாச்சியார் கண்ணனை எழுப்புற பாசுரமாக இருக்கிற திருப்பாவையில கூட பார்த்தோம்னாக்க, தோழிகள்லாம் எழுப்பின பிற்பாடு அந்த கண்ணனுடைய திருமாளிகையை காவல் காக்கின்ற அந்த காவலர்களை எழுப்புகிறார். நாயகனாய் நின்ன நந்தகோபனுடைய கோவில் காப்பானே, கொடித்தோன்றும் தோரண வாசல் காப்பானே, மணிக்கதவம் தாழ் திரவாய். கோயில் காப்பானே, கொடித்தோன்றும் தோரண வாயில் காப்பானேன்னு சொல்லி அந்த வாயில் காப்பானாக இருந்திருக்கிற ஜெய விஜயாள் முதலிய பாலக்கால் திக்பாலக்காளர்கள அவாளிடத்துல முன்னிட்டு கொண்டுதான் பெருமாளை நாம் அடையணும். நாம கோவிலுக்கு போய் பெருமாளை சேவிக்கணும்னா எப்படி சேவிக்கணும்ன்றத பாக்கணும். அது எப்படி சேவிக்கணும்ன்றது புரட்டாசி சிரவணத்துல வந்து சுவாமி தேசிகன் தேவப்பெருமாளும் மங்களாசாசனம் பண்றத போய் சேவிச்சமான போறோம், நாம எப்படி சேவிக்கணும்ன்றது நமக்கு தெரியும். முதல்ல போனோமானா ஹலோ சொல்லிட்டு போற இது இல்ல, இது அங்க போனோமானா பலிபீடத்துண்ட விழுந்து சேவிக்கணும். கோபுரம் தெரிஞ்சதுன்னா கோபுரத்தை பார்த்து முன்ன கை கூப்பணும், அத உள்ள செட்டுன்னு நுழைய கூடாது, அந்த துவாரபாலக்கால அனுமதி வாங்கிக்கணும். புஜங் கோபுரத்வாரபாஹம் அசிந்த்ய பலவிக்ரமாஹ ஸ்வமிஹரங்க சம்ரக்ஷமாம் ஜிதந்த இதி வாதினோ ஜகதனுக்ரஹே ஜாக்ரது. இப்படி சொல்லி பாகவதாருடைய நியமனத்தை வாங்கிட்டு அப்புறம்தான் உள்ள போகணும். அதே காரியத்தை தான் இந்த இடத்துல விபீஷணன் பண்றா. முதலிகளுடைய நியமனத்தை வாங்கிக்கிறதோட மாத்திரமில்ல, நான் வந்திருக்கேன்றத முதலிகள் மூலமாக தெரியப்படுத்துவதில்ல சொல்றா. ராமன் இடத்துல தெரியப்படுத்த சொல்லி சொல்றாராம். தியக்வா புத்ராஞ்ச தாராஞ்ச ராகவம் சரணங்கதாம் நிவேதயதமாம் க்ஷிப்ரம் ராகவாய மகாத்மனே சர்வலோக சரண்யாய சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே நிவேதயதமாம் க்ஷிப்ரம். இங்க சொல்ற வார்த்தை ஒவ்வொன்னுக்கும், நான் ராவணனுடைய தம்பிதான், இருந்தாலும் கூட ராமனுக்குன்னு ஒரு ஏற்றம் இருந்துருக்கு. அந்த ராமனுடைய ஏற்றத்தை சொல்லி சொல்றேன் நானு. அவன் சர்வலோக சரண்யனாக இருந்துருக்கான். அவர் சர்வலோகன்ற சப்தத்துக்கு அர்த்தம் பார்க்கணும். ஒருவன் தன்னிடத்திலே புகழாக அடைக்கலமாக தன்னை பிரார்த்தித்து விட்டானே ஆனால் அவன் எந்த குலத்திலே பிறந்தவன், எந்த ஜாத்தியிலே பிறந்தவன், அவன் படித்தவனா, அவன் எந்த செயலை செய்கின்றவன் என்கிற ஒரு சிறப்பு எதையுமே கணிசிக்காமல் அப்படியே அவனை ஏற்றுக்கொள்றது இருக்கு. அதுதான் எம்பெருமானுடைய ஒரு தர்மமா. சர்வலோக சரண்யாய சர்வலோக சரண்யாய. ஆகையால நாம எல்லாரும் தைரியமா போகலாம். மீதி பேரை தெரிந்தாருனாக்கா அவர் ஏத்து பேரோ மாட்டாரோ, நம்மளுடைய நிலை என்ன, எம்பெருமானுடைய நிலை என்ன என்றதெல்லாம் பாத்துக்கலாம். அந்த சர்வலோக சரண்யனாக இருந்திருக்கிறதுன்றதுனால எம்பெருமானுடைய பரத்வத்தையும் சொல்லிட்டு அடுத்தது ராகவாயான்னு சொல்லி சௌலபியத்தையும் சொல்ற. நம்மளை ரட்சிக்கிறதுக்காக எல்லாரையும் யார் வேணா எம்பெருமான இடத்துல போனா அவளுக்கு ரட்சணம் சித்தம். நம்ம ரட்சிக்கிறதுக்காக ஆதியஞ்சோதி உருவை அங்கு வைத்து எங்கு பிறந்துன்னு சொல்ற, அங்க இருக்கிற சிவைகுண்டத்துல இருக்கின்ற என்னென்ன குணங்களோட எழுந்துருளி இருக்கின்றாரோ அப்படியே அவதார தசையில ராமகிருஷ்ணாதி அவதார தசையிலையும் பெருமாள் இங்கு வருகிறார். நம்மளை ரட்சணம் பண்றதுக்காக நாம இருக்கிற இடத்துக்கே பெருமாள் வந்திருக்கிறாராம். ராகவாய அந்த பரத்துவம் மாத்திரம் இருந்தா போறாது, சௌலபியமும் வேணும். இல்ல சௌலபியம் மாத்திரம் இருந்தா போறோம், பரத்துவம் இருந்தா போறோம்னா அதுவும் போறாது. ரெண்டும் இருந்தாதான் சரணாகதி பண்ண முடியும். ராகவாய மகாத்மனே, அந்த ரெண்டுத்தோடையும் இருக்கக்கூடியவர் தான் ராகவன். அவன் மகாத்மாவாகவும் இருந்திருக்க அப்படின்னார். ராகவாய மகாத்மனே, இந்த அவதாரத்துல இருந்திருக்கிறது அவதாரமாக இருந்தாலும் கூட பெருமாள் தனக்கு இயல்பாக உண்டான சுவாவங்களை அதை எதையும் விடாதவராக இருந்திருக்கவர். இங்கேயும் ஹேயப்ரத்தனீகத்துவ கல்யாண குணாகரத்துவத்தோட எழுந்துள்ள இருக்கன்றத தெரியப்படுத்துற. நிவேதயதமாம் க்ஷிப்ரம், நீ போய் நீ நிவேதனம் நீ போய் சொல்லுங்கோ அப்படின்னு சொல்ற. இது தான் வந்திருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, எம்பரும் மோட்சத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னோம்னாக்க ரெண்டு வேணும். இந்த லோகத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள்ல நமக்கு இனிமே இதெல்லாம் ரொம்ப ஹேயமானது, இனிமே நமக்கு தேவையற்றதுன்னு அதுல ஒரு ஹேயத்துவ புத்தி ஏற்படணும். அதுக்கப்புறமா நாம எந்த இடத்துக்கு போறோமோ அந்த இடத்துக்கு உண்டான ஐஸ்வர்யத்தை நாம நினைக்கணும். அந்த பகவத் கைங்கரியத்துல இருக்கிற ருச்சி வேணும். இது ரெண்டும் இருந்தாதான் நமக்கு மோட்ச பிராப்தின்றது ஏற்படும். இப்போ நிவேதித மான்ஷிப்ரம்னர் தான் இருந்த இடம் இருக்க, இது ரொம்ப ஹேயமான இடம், ராவணனுடைய இடம் இனிமே இருக்கக்கூடிய இடம் இல்ல என்கிற ஹேயத்துவ புத்தி சம்பூர்ணமா ஏற்பட்டதுனாலதான் அந்த இடத்தை விட்டுட்டு வந்துட்ட. சரி, ராவணனுடைய இடத்தை விட்டுட்டு வேற எங்கேயானா கூட போலாமோ இல்லையோ, அங்க போகாமல் இங்க வந்திருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இதுதான் தனக்கு தான் அந்த ராம கைங்கரியம் இருந்துருக்க, இதுவே தமக்கு புருஷார்த்தம் என்பதற்காக ஓடிவரே. அந்த கைங்கரியத்தை விரும்பி வரவரான் அப்படின்னால் இத விஜாபனம் பண்ணணும்ன்றத சொல்ற. நிவேதயத மாம் க்ஷிப்ரம், இது என்னன்னா, பெருமாள் தானே என்னை ஏத்து பேர், அதுல ஒன்னும் சந்தேகமே இல்ல. நீங்க என்ன சொல்லணும் அப்படின்னா, பெருமாள் அவர் வந்து நம்மளை ரட்சிக்கட்டும்ன்ற வரைக்கும் வாய்மூண்டு இல்லாமல் நாம போய் அவரிடத்துல போய் சொல்லி பிரார்த்தனை பண்ணணும். அதுக்காக தான் நான் சொல்றேன், நானு இந்த நீங்கள்லாம் சுகூர்த்தாக இருக்கிறபடியினால எனக்காக ஒரு பெரிய உபகாரம் பண்ணணும். விபீஷணன் வந்திருக்கேன்றத சொல்லணும். உபஸ்தீதம் அப்படின்னா அதிகீனமாக இருந்தாலும் கூட அவனுக்கு அவனை ராமன பெருமாளை அடைஞ்சாலே போறோம், அந்த ஒரு குவாலிபிகேஷனே போருமா பெருமாள் ஏற்றுக்கொள்வதற்கு. அந்த குவாலிபிகேஷனோட கூட நான் வந்திருக்கேன், நான் இதை தெரியப்படுத்தணும்னு பிரார்த்தனை பண்ற விபீஷண ஆழ்வார். சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே நிவேதயதமாம் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம். இவ்வளவு சொன்னாலும் கூட சுக்ரீவனுக்கு அது ஏற்புடையதாக இல்லையா? கொஞ்சம் யோசனை பண்ற, இது சில விஷயங்கள்லாம் ஆலோசனை பண்ணி பண்ண வேண்டி இருந்துருக்கு. இவன் எதிரி கூடாரத்திலேந்து வரான், எதிரி கூடாரத்திலேந்து வரச்சே எதிரிகளாலே அனுப்பி வைக்கப்பட்டவனாக இருக்கலாம். இவன் அப்படியே ஏத்துண்டா நமக்கு என்ன அனர்த்தம் வருமோன்னு பாக்குறேன். தனக்கு அனர்த்தம் வரத்தை பத்தி கூட பாக்கல, பெருமாளுக்கு சக்கரவர்த்தி திருமகனுக்கு என்ன அனர்த்தம் வருமோன்றத பாக்குறான். ஆகையால பிரகிருத்யா ராட்சசோஹேஷ பிராதா மித்ரஸ்ய வை பிரபு ஆகதஸ்ய ரிபு சாட்சாத் கதம் அஸ்மின்ஸ்ய விஸ்வசேதி. இவனிடத்துல எப்படி நாம விசுவாசம் வைக்கிறதுன்னு தெரியலையேன்னு யோசனை பண்ணும். இந்த ராட்சசன்னா மறைஞ்சிருந்து வேலை செய்யறதுல ரொம்ப ரொம்ப கிட்டிக்காரா, அந்த மாதிரி மறைஞ்சு வேலை செய்யறாளோ என்ன பண்றாளோ தெரியலையே அப்படின்னா, அப்போ ராமனிடத்துல சொன்ன உடனே ராமர் என்ன சொல்றாருன்னா, சரி இது வாஸ்தவம், நீ அந்த சுக்ரீவனுக்கு ஒரு கௌரவம் கொடுக்குறேன், அவர் ஏற்கனவே அடுத்தது சொல்ல போறேன் தத்தமஸ்யா அபயம் புறான்னு, நீ சொல்றதுக்கெல்லாம் முன்னையே அங்கேருந்து கிளம்பச்சேயே நான் அவனுக்கு அபயத்தை நான் கொடுத்துட்டேன்னு சொல்ல போறேன். இருந்தா கூட கூட இருக்கிற தோழர்களுக்கு விபீஷணன் நமக்கு சுக்ரீவன் நமக்கு உபகாரம் பண்ணிட்டு இருக்கச்சே, அந்த உபகாரம் பண்றவாழ் நாம செட்டுன்னு தூக்கி எறிஞ்ச மாதிரி பேசக்கூடாதுன்னு சொல்லி அவ எல்லாரோடையும் ஆலோசனை பண்ணிதான் தீர்மானம் பண்றதா இருக்கட்டும்ன்றதுக்காக நீங்கெல்லாம் என்ன சொல்லக்கூடாது, நீ சொல்றதும் யுக்தம் தான், எதிரி கூடாரத்திலேருந்து வரதுனால நமக்கு என்ன பாதகம் வருமோன்றது யோசனை பண்ண வேண்டிய விஷயம், நீங்கெல்லாம் என்ன சொல்றங்களோ அதை நான் செய்யறேன் நானே என்று சொல்றேனா. அப்போ அவ எல்லாரும் சொல்றாராம், சோபச்சாரம் ததா ராமம் பூச்சுகும் பிரியதிகே ரிஷமஹாம் அஜ்ஞாதம் நாஸ்தி தே கிஞ்சித் த்ரிஷு லோகேஷு ராகவாம் ஆத்மானம் பூஜயன் ராம பிரச்சஸ்யஸ்மான் சுஹ்ருத்தயா தும் ஹி சத்யவ்ரதஹ சூரஹ தார்மிக திருட விக்ரமஹ பரீட்சகாரி ஸ்மிருதிமான் நிதிருஷ்டாத்மா சுஹ்ருத் ச தஸ்மாத் ஏகைகசஸ்தாவத் ப்ருவந்து சசிபாஸ்தவாம். அப்ப சொல்ற ராமா, அந்த அங்க இருக்கிறவாள்லாம் சொல்றாராம், உனக்கு தெரியாத ஒன்னும் கிடையாது, உனக்கு எல்லாம் தெரியும் எனக்கு. ஆகையால இருந்தாலும் எங்களையும் ஒரு பொருட்டா ஆக்கி நீங்க கேக்குறதுனால நாங்க சொல்றோம் என்று சொல்ற. தொம்ஹி நீர் எப்பேற்பட்டவர், நீர் ரொம்ப ரொம்ப எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சவராக இருந்திருக்கிறவர் என்று சொல்ற. தொம்ஹி சத்யவிரதஹா, நீர் சத்தியத்தையே விரதமாக சர்வலோக சரண்யனாக இருந்திருக்கிறதுனால சரணாகத ரட்சண விரதத்தை ஏற்றுக்கொண்டவர். அப்போ அப்படி இருக்கிட்டு எப்படி இது பண்ண முடியும்? சூரஹா, இந்த விரதத்துக்கு விரோதிகளாக இருந்திருக்கிறவா எது இருந்தாலும் அது எல்லாத்தையும் அழிக்கிறவராக சாமர்த்தியத்தை உடையவர். தார்மிகா, இந்த உனக்குன்னு ஒரு தர்மம் இருக்கு, நமக்குன்னு ஒரு தர்மம் என்ற மாதிரி பெருமாளுக்கும் ஒரு தர்மம் இருந்திருக்கான். அந்த பெருமாளுக்கு உண்டான தர்மம் சரணாகத ரக்ஷணம்ன்றது, அந்த தர்மத்தை அனுஷ்டிக்கிறவர். திருட விக்ரமஹா, ஆசிரித்தர்களுக்காக தன்னுடைய பராக்கிரமத்தை யாராலும், அதாவது காண்பிக்க போயிட்டேர்னாக்க, காண்பிக்க ஆரம்பிச்சுட்டேர்னாக்க, அதை யாராலையும் விளக்க முடியாது. ஒரு அம்பரீஷனுக்காக சுதர்சன ஆழ்வார் சக்கர தாழ்வார பிரயோகம் பண்ண பிற்பாடு அந்த துர்வாச மகரிஷி எங்க போனாலும் அவரை ரட்சணம் பண்ண முடியல. கடைசியில எங்க விழுந்தார், அந்த அம்பரீஷனர் பெருமாளாலேயே கூட முடியல, அந்த அம்பரீஷனிடத்திலேயே போய் தான் பிரார்த்தனை பண்ணிட்டார். அந்த மாதிரி ஒரு சத்தியமான பராக்கிரமத்தை உடையவர் நீர். பரீட்சக்காரி நீர், எல்லாத்தையும் ஆராய்ஞ்சி செய்யக்கூடியவராக இருந்திருக்கிறவர். ஸ்மிருதிவான், உமக்கு ஞானம் உண்டு. நீர் எங்கேந்து வந்த, உமக்கு ஆச்சாரியால் யாரு? வசிஷ்டர் முதலியவர்கள். ஆகையால அதோட மாத்திரமில்லை, நீ எப்பவுமே ஒருவர் நமக்கு உபகாரம் பண்ணாக்க அதை எப்பவுமே மனசுல நினைச்சிட்டு இருக்கவ. உமக்கும் ஒரு மறதி இருக்கும். அது மறதி எந்த மறதினாக்க, யார் உமக்கு அபகாரம் பண்றாளோ அவளை நீர் நினைக்க மாட்டேன். நஸ்மரத் அபகாராணாம் சதமப்யாத்மவத்தய கதஞ்சித் உபகாரேண கிருதே நைகேன துஷ்யதி. நிசிருஷ்டாத்மா சுஹ்ருத்ச அப்படின்னு பெருமாள் பண்ற ஒவ்வொரு காரியமே தன்னை ஆசிரியத்தவர்களுக்காக தான். வரத சகலமேதது சம்சிரிதார்த்தம் சகர்த்தான் பெருமாள் இத்தனை திருவாபரணத்தை சாத்தின் இருக்க, இவ்வளவு பெரிய மாலையை சாத்தின் இருக்க, இவ்வளவு பெரிய கிரீட்டத்தை சாத்தின் இருக்கேன், இவ்வளவு பெரிய வைரமுடிய சாத்தின் ஏன்றார், இப்படி எல்லாம் பெருமாள் ஏன்றேன். இதெல்லாம் யாருக்கு? தனக்கு போக்கியமா இருக்கும்ன்றதுக்காகவா? தன் அலங்காரம் பண்ணி தான் சந்தோஷப்படுத்திக்கிறதுக்கான அது இல்லையா? யாரெல்லாம் பெருமாளை சேவிக்கிறவர்களுக்கு சந்தோஷம் ஏற்படணும்ன்றதுக்காக பண்றாம். அப்படி நீர் பண்ற காரியம் மொத்தம் இவாளுக்காகவே, ஆசிரித்தாளுக்காகவே ஏற்பட்டது. அப்படிப்பட்ட குணங்களை உடையவர்களா இருந்திருக்கோம். உம்மிடத்துல நாங்க என்ன சொல்ல போறோம்? சரி, எங்களையும் ஒரு பொருட்டா பார்த்து சொல்றதுனால நாங்கெல்லாம் சொல்றோம், ஒவ்வொரு விஷயத்த சொல்றோம்ல. ஒவ்வொருத்தர் சொல்லிட்டு வராங்க. சரபன், ஜாம்பவான், மைந்தன் இவெல்லாம் சொல்லிட்டு வர, அங்கதான் முதல்ல ஆரம்பிச்சிருக்கிற. சரி, இதெல்லாம் வாஸ்தவம் தான். இது கொஞ்சம் யோசனை பண்ணி பண்ண வேண்டிய விஷயமா இருக்கு. எதிரி கூடாரத்துல இருந்து வரப்படினால ஆகையால கொஞ்சம் யோசனை பண்ணி பண்ணலாம். சரி, நல்லவனா கெட்டவனான்னு பரீட்சை பண்ணி பண்ணலாம். அது எப்படி பரீட்சை பண்றதெல்லாம் நீதான் தீர்மானம் பண்ணணும்னு ஜாம்பவான் சொல்ற, மைந்தனும் சொல்ற, எல்லாரும் செட்டுன்னு ஏத்துக்கிறதுக்கு யாருமே சொல்லல. ஆனா ஹனுமார பாக்குறா, இவர் ஹனுமார பார்த்த உடனே ஹனுமார் சொல்றாராம், வாஸ்தவம் இவா சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான். எதிரி கூடாரத்துல இருந்து வர நாம யோசனை பண்ண வேண்டியதெல்லாம் வாஸ்தவம் தான். ஆனா இந்த விபீஷணனுடைய முகத்தை பார்த்தோமானாக்க இவரிடத்துல எந்த விதமான தோஷமும் இருக்கிறதா தெரியல. ஆகையால இவரை அப்படியே ஏத்துக்கலாம் தான் எனக்கு தோன்றது. துஷ்டவாகஸ்தி தஸ்மான் மே நாஸ்தி சம்சய அசங்கிதமதி ஸ்வஸ்தா ந சதஹா பரிசத்வதி. அவருடைய முகத்தை பாருங்க, பிரசன்ன வர்ணம் சாபி தஸ்மான் மே நாஸ்தி சம்சய. அவருடைய முகத்தை பார்த்தாலே, விபீஷணனுடைய முகத்தை பார்த்தாலே தெரியுது, அப்படியே கஷ்டப்பட்டு வர்றதுதானே தவிர தானா வரல என்பதா. அதாவது ஒரு கெட்ட எண்ணத்தோட வரன்றது தெரியல, அவர்கிட்ட தோஷமே இல்ல என்பதாக சொல்லி சொல்றாராம். இவரை ஏத்துக்கணும்னு இவ வார்த்தை எல்லாத்தையும் கேட்ட பிற்பாடு அவர் சொல்றாராம், மமாபிச்ச விவக்ஷாஸ்தி காசித் பிரதி விபீஷணம் ஸ்ரோத்துமிச்சாமி தத் சர்வம் பவத்திஹி ஸ்ரேயதி ஸ்திதைஹி. எனக்கும் சில எண்ணங்கள்லாம் இருந்துருக்கு, அத உங்களிடத்திலிருந்து கேட்கணும்னு நான் ஆசைப்படுறேன்னு சொல்ற. மித்ரபாவேன சம்பிராப்தம் நத்யஜேயம் கதஞ்சன தோஷோ யத்யபி தஸ்ய ஸ்யாத் ததாமே தத் அகர்ஹிதம். மித்ரபாவேன சம்பிராப்தம் நத்யஜேயம் கதஞ்சன, ஒத்தன் தன்னிடத்துல நண்பனாக இருக்கணும்னு ஒருத்தன் வந்தான்னாக்க, அவனை எந்த காரணத்தை கொண்டும் விடக்கூடாது என்பதாக சொல்லுகின்றார். இங்கேயும் பெரிய நிறைய விஷயங்கள்லாம் சொல்ல வேண்டி இருந்துருக்கு. இருந்தாலும் காலத்தினால சொல்றதுனால ஹனுமார் சொன்னார், இவர் முகத்துல பார்த்தோம்னா எந்த தோஷமும் இருக்கிறதா தெரியல என்பதாக ஹனுமார் சொன்னார். நான் சொல்றேன், நானு அவன் ஒத்த தோஷம் எஜபி தத்திய சாத்து, அவரிடத்துல தோஷமே இருந்தாலும் கூட நஜயன் கதஞ்சன அவன் விடக்கூடாது. ஏன் சரணாகதோகம், அந்த சரணாகதன்ற வார்த்தைய சொல்லிண்டு சரண்யம் சரணங்கதா எம்பெருமானை சரணமாக அடைந்தேன்னு சொல்லி நிவேதித மாம் கிப்ரம் ராகவாய மகாத்மனை எல்லாம் சொல்லிருக்க, அப்படின்னால செக்வா புத்திராச்ச தாராச்ச ராகவம் சரணங்கதான்னு சொல்லிருக்கிற அப்படின்னால அவரை விடக்கூடாதுன்றது ஒண்ணு. மித்ரபாவேன சம்பிராப்தா அப்படின்னு அந்த மித்ரபாவத்தோட வந்திருக்கு. ராகவம் சரணங்கதா சரண்யம் சரணங்கதான்னு முன்ன சொல்லிருக்கிற வாக்கியங்கள் கூட சொல்ற. அதோட மாத்திரம் இல்ல, அவர் ஏற்கனவே சொல்லிருக்க விதித்தஸ்தகி தர்மஜா சரணாகத வத்சலகான்னு ராவணன் இடத்துல எடுத்து சொல்லிருக்க. நீ போனேன்னா உன்னை ஏத்து பேரானா கட்டாயம் ஏத்து பேருன்றத விபீஷணர் சொல்லிருக்க. தேன மைத்ரி பவத்துதே எது ஜீவித்து மிச்சசி சீதா பிராட்டி சொன்ன வார்த்தை. அப்ப மித்ரபாவேன்னு யாரான வந்தாக்க ராமன் ஒரு காலம் அவளை விட்டு கொடுக்க மாட்டார், அதுல ஒன்னும் சந்தேகமே இல்ல. இந்த மித்ர சப்தம்ன்றது சரணாகத பட்சத்துல சொல்றது. மித்ர சப்தத்துக்கு எத்தனையோ அர்த்தங்கள்லாம் இருக்கு. அந்த அர்த்தங்கள்லாம் இருக்கட்டும், சரணாகதனாக இருந்தாலும் கூட தோஷம் எத்யபி தஸ்யாத், ஹனுமாருடைய பட்சத்துல விபீஷணன் இடத்துல தோஷமே இல்லைன்றத சொல்ற. சுக்ரீவனுடைய பட்சத்துல விபீஷணன் இடத்துல தோஷம் இருக்கிறதா சொல்ற. உங்க ரெண்டு பேருடைய பட்சத்தை நான் ஹனுமானுடைய பட்சத்தை ஒதுக்கி தள்ளிட்டு சுக்ரீவனுடைய பட்சமே எடுத்துட்டா கூட, தோஷமே இருக்கிறதாக எடுத்துட்டா கூட, அந்த துஷ்டனாக இருந்தாலும் கூட சரணாகதி பண்ணிட்டான்னாக்கா அவன் மித்ரபாவேல சம்பிராப்தம் நத்தியதேயம் கதஞ்சன தஸ்மாத பிபத்தியம் பிரபன்ன பிரதி பிரயச்சந்தி என்பதாக வேதமே சொல்றது. அவன் கொல்ல தகுந்தவனாக இருந்தாலும் கூட நம்மையே அடைக்கலமாக புகுந்து விட்டானே, ஆனால் அவனை திரஸ்காரம் பண்ணக்கூடாதுன்னு வேதம் சொல்லிருக்கு. ஆகையால் மித்ரபாவேன சம்பிராப்தம் நத்யதேயம் கதஞ்சனா, ஒரு காலம் அவனை விடக்கூடாது என்பதாக சாஸ்திரம் சொல்லிருக்கிற அப்படின்னால நான் சொல்றேன். நானே எதோஷோ எத்தி, அதுக்கு மேல ஒரு விஷயம் சொல்ற. மித்ரபாவேன மித்ர கிரியா, அந்த ஒரு நண்பனுக்கு உண்டான ஒரு கிரியா. இது ஒரு அவ சஹதயமா உள்ளூர ராமனிடத்துல சரணாகதி பண்றானா, ராமனே நமக்கு ரட்சகன்ற புத்தியோட பண்றானா, இல்ல ஏதோ ஒரு வேற ஏதோ எண்ணத்தோட வரானா என்று கேட்டா, எப்படி இருந்தாலும் இப்படி வரவாழ விடக்கூடாதுன்னு சரண வரண வாகியம் யோதிதா நபவதி பதசாபி தீபூர்விகா. கூரத்தாழ்வான் அதிமானுஷஸ்தவத்துல சாதிக்கின்ற இது, இந்த சரணம் உன்னை சரணமாக அடைகிறேன் என்று சொல்ற வார்த்தை இருந்திருக்க, அது கூட ஒரு அந்த உண்மையான மனசோட வரல, அது அப்படியே புத்திபூர்வமா வரல. அப்படி இருந்தாலும் கூட நீ என்ன பண்றன்னா சரண வரணவா நபவதி சாபி பத சாபி தீபூர்விகா, அப்படி இருந்தாலும் பெருமாள் ரட்சிக்கிறேரா, சரணாகத பாவனை பண்ணாலே போருமா அத சரண ரட்சிக்கிறவர்னு சொல்லிருக்க. மித்ரபாவேன சம்பிராப்தம் நத்தியதேயம் கதஸ்தான், அந்த வந்து சேர்ந்திருக்காங்க. இந்த ஸ்ரீரேஷா ஹி மமாத்துலான்னு வெட்கமா இருந்துருக்குன்னு ராமர் சொல்ற. உபஸ்தேயி உபஸ்திதே, நான் வந்து மகர்ஷிகள் இடத்துல அரண்ய காண்டத்துல சொல்லச்சு, நீங்க இருக்கிற இடத்துக்கு வந்து உங்களுக்கு என்ன சிரமம் இருக்கு அந்த சிரமத்தை நான் போக்கடிக்கிறேன்னு சொல்ல வேண்டியது போக, நீங்க வந்து உங்க ஏகிபஸ்ய ஸ்ரீராணி முனிநாம் பாவிதாத்மனாம்னு சொல்லி உங்களுடைய சிரமங்களை சொல்லி என்னிடத்துல சொல்றத பார்த்தோம்னாக்க எனக்கு அப்படியே வெக்கம் பிடுங்கி தின்றதுன்னு பெருமாள் சொல்ற வார்த்தை. நாம் போய் அனுகிரகம் பண்ண வேண்டியது போக அவன் இங்க வந்துட்டான்னாக்கா இதுக்கு மேலேயும் அனுகிரகம் பண்ணாத இருக்கிறதுன்றது ரொம்ப தப்பு. இங்க வந்திருக்கிறவன் எப்படி வந்திருக்கார் விபீஷணன்னா, மாதா பிதா பிராதா நிவாச சரணம் சுகிருத்து கதி நாராயணா என்று எம்பெருமான் நாராயணனே கதி என்கிற ரீதியில இந்த இடத்துல வந்திருக்க, நாம் போய் அங்க அனுகிரகம் பண்ணோம். இதே விபீஷணர் கணக்கு ராவணனுடைய சபையில அவமானம் பண்ணின உடனே அந்த சபையில ராவண சபையிலேருந்து ராமா அனுகிரகம் பண்ணணும்னு ஒரு காலத்துல கஜேந்திர ஆழ்வான் ஆதி மூலமேன்னு பிரார்த்தனை பண்ணா மாதிரி இவர் அங்கேந்து கணக்கு கேட்டிருந்தேர்னாக்க, விபீஷணர் ராமருக்கு அபயமாக வரணும்னு பிரார்த்தனை பண்ணிருந்தேர்னா இவர் ஓடி போய் ராவண சபைக்கே போய் அந்த விபீஷணன் ரட்சணம் பண்ணிருக்க வேண்டியவர். அப்படி இருக்க வேண்டிய நம்ம இடத்துக்கே வந்த பிற்பாடும் அவரை விடுறதுன்றது இருக்க ரொம்ப ரொம்ப தப்பு என்பதை சொல்லுகிறார். மித்ரபாவேன சம்ப்ராப்தம் நத்யஜேயம் கதஞ்சன தோஷோ யத்யபி தஸ்ய ஸ்யாத் சதமே தத் அகர்ஹிதம். இது மாத்திரம் இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்றேன். நான் இவாளை எப்படியும் விடவே கூடாது. இதனாலதான் சரணாகதி பண்ணவளாலதான் கண்டாகர்ணரிடத்துல இருக்கிற ஒரு பட்சபாதத்தினால கண்டாகர்ணருடைய தம்பிக்கும் மோட்சம் கொடுத்த, ததிபாண்டனுக்கு வரைச்சே அவனுக்கு மாத்திரம் இல்ல, ததிபாண்டனுக்கு மாத்திரம் மோட்சம் கொடுக்கல, அந்த பாண்டத்துக்கும் மோட்சம் கொடுத்தார் பெருமாள். இப்படி அவனுக்கு மாத்திரம் இல்லாத அவளை சேர்ந்தவாளுக்கும் மோட்சம் கொடுத்தார். எது ஒரு காலத்திலையும் விடக்கூடாதுன்றதுனாலதான் இது. அது மாத்திரம் இல்ல, சரணாகதனிடத்துல குணமே இல்லாத போட்டா கூட பெருமாள் அவர் சரணாகதி பண்ணிட்டான்ற ஒரே ஒரு குணத்தை மாத்திரம் எடுத்துண்டு அவருக்கு அனுகிரகம் பண்றவராக இருந்திருக்க, ஆகையால இது விடக்கூடாது. சதுஷ்டோ வாப்பியதுஷ்டோ வா கிமேஷ ரஜனீசர ஈதம் வசனம் பிராப்தம் பிராசரம் யஹா பரித்யஜேதி. இப்படிப்பட்ட ஒரு நிலையை அடைந்த இந்த ராட்சசன் யாருதான் விடுவா என்று சொல்றாராம். இப்படி இங்கேயும் பாகவதால முன்னிட்டு லக்ஷ்மணனை சேர்த்து இவர் சொல்றேன், சுக்ரீவன் சொல்றானா, நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான், இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் யாராலையும் சொல்ல முடியாது, இது பெரிய குரு ஆச்சாரியாளர்கள் ஒரு அனுகிரகம் பண்ணின்றதான் அவளால தான் சொல்ல முடியும். இந்த கூட என் மனசுல கொஞ்சம் பண்றது யோசனை இவ வந்துட்டு நமக்கே ஒரு ஹானி பண்ணிட்டான்னா என்ன பண்றது என்று சுக்ரீவன் அப்பவும் சொல்றான். அப்போ நினைக்கிறேரா, அதெல்லாம் நம்ம யாரையும் என்னால ஒன்னும் பண்ணவும் முடியாது. பிசாச்சான் தானவான் யக்ஷான் பிருத்திவியான் செய்வ ராட்சசான் அங்குல்யக்ரேன தான் ஹன்யாம் இச்சன் ஹரிகணேஸ்வர. நீ அந்த விஷயத்திலாம் நீ சந்தேகப்படாத, எப்பேற்பட்ட ஒரு நகத்தால கிள்ளி போட்டுருவான் ஒரு சின்ன இது மாதிரி இருந்துனாக்கா. அகல எனக்கு இவாளை பத்தி எல்லாம் பயமே கிடையாது, அப்படியேதானே தவறா நடந்துக்கணும்னு வந்தாள்னாக்கா அது அப்புறம் பாத்துக்கலாம். இப்ப வந்திருக்கச்சே நம்ம பண்ண வேண்டிய விஷயம், இது என்னுடைய தர்மம், எனக்குன்னு ஒரு தர்மம் இருந்துருக்கு, அந்த தர்மத்தை நான் பண்றேன் நானு அப்படின்னா அந்த தர்மம் தனக்கு என்ன அப்படின்னா, சக்ருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி ஜயாச்சதே அபயம் சர்வபூதேப்யோ ததாம்யேதத் வ்ரதம் மம. சக்ருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி ஜயாச்சதே, ஒரே ஒரு வாட்டி சரணாகதி பண்ணா போருமா, அது உனக்கு உன்னை அடைக்கலமா போகுகிறேன்னு சொன்னாலே போருமா. அபயம் சர்வபூதேபியோ ததாம் ஏதத் விரதம் அம்மா, இது யாரு என்னன்றதெல்லாம் கணிசிக்காமல் அவனிடத்துல என்ன சிறப்பு இருக்கு என்ன தோஷம் இருக்குன்றதெல்லாம் நான் எதையுமே பார்க்காமல் அப்படியே அபயம் கொடுக்கறது இருக்கு, இது என்னுடைய விரதம், இந்த விரதத்தை நான் சொல்றேன். நான் இந்த சரணாகத ரட்சணம்ன்ற விரதம் இருந்துருக்க இத நான் அனுஷ்டிக்காது போயிட்டேன்னாக்கா ரொம்ப ரொம்ப தப்பு. ஒரு உனக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியும் அந்த கபோத விரத்தாந்தத்தை சொல்ற, வானர விரத்தாந்தத்தை சொல்ற. ஒரு வானர, இது கபோத விரத்தாந்தம் புறாவனுடைய விரத்தாந்தம், புறா தன்னையே மாய்த்து கொண்டு தன்னை அண்டினவனாக இருந்திருக்கிற ஒரு வேடுவனுக்காக ரட்சணம் பண்ற, அதுக்காக தன்னையே மாய்த்து கொண்டு தன்னை சரணாகதி பண்ணினவன் பண்ணது எண்ணத்தை கொண்டு உபகாரம் பண்ணிச்சு, அத பார்க்கணும். ஒரு வானரம் என்ன பண்ணிச்சு, வான நீயும் வானர ஜாத்தியா போயிட்டு அப்படின்னால வானர விரத்தாந்தத்தை உனக்கு சொல்றேன். நான் ஒரு குரங்கு இருந்தது, ஒரு மனுஷன் அந்த குரங்கு மரத்து மேல இருந்து ஒரு மனுஷன புலி தெரித்திண்டு வந்துதான். புலி தெரித்திண்டு வரச்சே கிடுகிடுகிடுன்னு ஓடி வந்தா, ஓடி வந்தா புலிக்கு மரமேற தெரியாதான். புலிக்கு மரமேற தெரியாததுனால அவன் என்ன பண்ணிட்டான், மனுஷன் நேர போய் ஒரு மரத்துல போய் களையில ஏறி உக்காணுட்டான். அங்க பார்த்தவன ஒரு பயங்கரமான குரங்கு இருந்தது. அந்த குரங்கு பார்த்த உடனே குரங்குன்ற போய் மாட்டிட்டோமே என்ன பண்றது, குரங்கு என்ன பண்ணுமோன்னு பயந்தான். அந்த பயப்படச்சேயே அந்த குரங்குன்ற போய் சரணாகதி பண்ணிட்டான். இந்த மாதிரி நான் புலியின்றேந்து பயந்துட்டு வந்திருக்கேன், எப்படியானா என்ன ரக்ஷணம் பண்ணணும் நீ என்று சொன்னானா. இந்த கீழே இருக்கிற புலி கூட்டுதான் சொல்லித்தான், குரங்க பார்த்து சொல்லித்தான், குரங்கு நீ அவனை கீழே தள்ளிடு, நீ கீழே தள்ளிட்டேனா நீ சௌக்கியமா இருக்கலாம், அந்த மனுஷனை கீழே தள்ளுன்னு சொன்னா. இதுக்கு குரங்கு சொல்லித்தான், என்னிடத்துல வந்து அபயம், என்னிடத்துல அடைக்கலம் புகுந்தவனா நான் ஒரு காலம் கீழே தள்ள மாட்டேன்னு சொல்லித்தான். கொஞ்ச நாள் கழிச்சு குரங்கு தூங்கித்தான். தூங்கச்சு அந்த மனுஷனை பார்த்து புலி கேட்டுதான், அந்த குரங்கு கீழே தள்ளிப்பிடு நீ, நான் உன்ன விட்டுறேன்னு. இவன் யோசனை பண்ணான், நமக்கு அடைக்கலம் கொடுத்த அந்த குரங்கையா நம்ம கீழே தள்ளுறது, குரங்கு புலி சாப்பிட்டுருக்குன்னா என்ன பண்றதுன்றத யோசனை பண்ணாத குரங்கு தொபில்னு கீழே தள்ளிட்டான். கீழே தள்ளின பிற்பாடு அந்த குரங்கை பிடிச்சுன்றது, புலி பிடிச்சுன்றது, பிடிச்சிருந்த பிற்பாடு யோசனை பண்றதான், இந்த குரங்கு மாம்சம் மனுஷ மாம்சம் மாதிரி இருக்காது, இது குரங்கு மாம்சம் வேண்டா மனுஷ மாம்சமே இருக்கட்டும்னு சொல்லி. அப்ப குரங்குண்ட சொல்லித்தான், உன்ன நான் விட்டுறேன், நீ மேல ஏறி போய் அந்த மனுஷனை கீழே தள்ளிடு என்று சொல்லித்தான். அப்ப குரங்கு சொல்லித்தான், அவன் என்னிடத்துல மனுஷன் தவறாக நடந்திருந்தாலும் கூட என்ன முதல்ல அடைக்கலமாக வரிச்சபடினால நான் மேல ஏறி நான் அந்த மனுஷனை கீழே தள்ள மாட்டேன், உனக்கு ஓணும்னா என்னையே சாட்டு போன்னு சொல்லித்தான். அப்பேற்பட்ட உன்னுடைய வம்சத்துல இருந்திருக்கவாளே இப்பேற்பட்ட சரணாகத ரக்ஷணம்ன்ற ஒரு மிகச்சிறந்த தர்மத்தை அனுஷ்டிச்சிருக்கச்சே, உன்னுடைய வாக்குனால இந்த வார்த்தைய சொல்லலாமா என்று ராமர் கேட்டாராம். கேட்டதோடு இல்லாத கடைசியில சொல்ற, அந்த கண்வர், அந்த ரிஷே கண்வச புத்திரேன கண்டுனா பரமரிஷினா ஸ்ருணு காதா புரா கீதா தர்மிஷ்டா சத்தியவாதினா, அவர் சொன்ன வார்த்தையை நீ கேளு அப்படின்னு. நகன்யாத்து ஆனுஷம்சார்த்தம் அப்பி சத்ரும் பரந்தபா ஆர்த்தோவா எதிவா திருப்தா பரேஷாம் சரணங்கதா அரிஹி பிராணேன பரித்தியஜ ரட்சிதவ்யா கிருதாத்மனா சச்சேத்து பயாத்வா மோகாத்வா காமாத்வாபி நரக்ஷதி ஸ்வயாசக்தியா யதாநியாயம் தத்பாபம் லோககர்ஹிதம் வினஷ்டா பசியதஸ்தஸ்ய ரக்ஷிணா சரணங்கதா ஆதாய சுக்ருதம் தஸ்ய சர்வங்கச்சேது அரக்ஷிதா. இப்படி ஒரு நாலரை ஸ்லோகம் தான் சொல்றார் அவர் கண்டுவனுடைய வார்த்தை. இது மகர்ஷியினுடைய வார்த்தையை சொல்றார். இதெல்லாம் அபயப்பிரதான சாரத்துல சுவாமி தேசிகன் விஸ்தாரமா சொல்லியிருக்க. அதில் எல்லா விதத்திலையும் நான் சொல்றேன், நானே என்னுடைய தர்மத்தை நான் அனுஷ்டிக்கிறேன், நான் அந்த விபீஷணனுக்கு ஆனையைவனும் ஆனையினும் ஹரிசிரேஷ்ட தத்தம் அஸ்யாபயம் புறம், நான் இவனுக்கு ஏற்கனவே அபயம் நான் கொடுத்துட்டேன், இதெல்லாம் ஒரு ஃபார்மாலிட்டி தான் உங்களை கேட்கறதுன்றது, போய் அவனை அழைச்சிண்டு வாங்கோ, விபீஷணோவா சுக்ரீவா எதிவா ராவணஸ்வயம் என்பதாக சொல்லுகின்றான். விபீஷணன் ராவணனையாக ஆனாலும் இருந்துட்டு போட்டோம், என்னிடத்துல சரணாகதி பண்ணியாச்சுன்னாக்க அவனுக்கு அபயம் கொடுத்தாய் போச்சு, நீ போய் அழைச்சிண்டு வா, உனக்கு தெரியாது இல்ல, நீ போய் அழைச்சிண்டு வா என்று பெருமாள் சுக்ரீவனிடத்துல சொல்ற. சுக்ரீவனும் விபீஷணன அழைச்சிண்டு வர. இந்த விபீஷண சரணாகதியில நாம ஆரம்பத்துல சொன்ன அஞ்சு அங்கங்களும் இருக்குன்றத பார்க்கணும். இதுக்காக தான் சொல்றேன், இது இந்த ஆனுகூல்ய சங்கல்பம் பிராத்திகூல்ய வர்ஜனம் என்பதை முதல்ல சொன்னோம். ஆனுகூல்ய சங்கல்பம்ன்றது என்ன, யார் எது யாரிடத்துல சரணாகதி பண்றமோ அவனிடத்துல இருந்திருக்கிற ஒரு அவனுக்கு அனுகூலமாகவே நடந்து கொள்றதுன்ற சங்கல்பம் இது. முதல் முதல்ல ஹனுமார் அந்த ராவண சபைக்கு போகச்சேயே அப்பவே சொல்லிட்ட, இது இந்த தூதவதெல்லாம் கூடாதுன்னு. அப்பல இருந்தே எம்பெருமானிடத்துல ராமனிடத்துல அவனுக்கு அனுகூலமாகவே இருக்கணும் என்ற எண்ணம் வந்துருத்துன்றத சொல்லி போச்சு. அகையால் அந்த அனுகூல சங்கல்பம்ன்றது வந்துருக்கு. பிராத்திகூல்ய வர்ஜனம், அந்த பிராத்திகூல்ய வர்ஜனம்ன்றது வரைச்சு ராமனுக்கு எப்பவுமே உகந்ததாகவே நடந்து கொள்றது என்று சொல்றது. அந்த ராமனிடத்துல எப்பவுமே எப்ப பார்த்தாலும் எப்பவுமே ராமனிடத்துல அனுகூலமாகவே நடந்து கொள்ள, பிரதிகூலமாக எதிராக நடந்து கொள்ளாது. அதுதான் சொல்ற அந்த பிரதியதா தாசரதாய மைதிலின்னு சொல்லிச்சு. அனுகூல சங்கல்பத்தை சொல்ற பிராத்திகூல்யத்தையும் இனிமே ராவணனோட கூட இருந்தேன்னா உனக்கு ராஜ்யம் இது எல்லாமே போயிடும், எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த ராவணனிடத்துல எடுக்கிறதுன்றதே ரொம்ப இழுக்குன்றதுனால அந்த புத்ரா தாரான் புத்ரான் தாரான் எல்லாரையும் விட்டுட்டு வந்தது இருந்துட்டு இருக்கேன். இது பிராத்திகூல்ய வர்ஜனத்தை சொன்னதாக ஆறுது. அனுகூல்ய சங்கல்பம், பிராத்திகூல்ய வர்ஜனம், மகாவிஸ்வாசம். அடுத்தது சொல்ல போறது மகாவிஸ்வாசம். மகாவிஸ்வாசம்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த மகாவிஸ்வாசத்தை சொல்ற மகாவிஸ்வாசம் எப்படி இருந்துட்டு இருக்குன்னு சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மன் என்ன சொல்லிருக்க, அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் புகழ் கொடுக்கிறவர் என்பதை சொன்னபடினால அந்த மகாவிஸ்வாசம் சொன்னதாக ஆறுது. நிவேத கோத்திருத்த வர்ணம் போனோம், தன்னுடைய இயலாமைய முன்னிட்டு கொண்டு எம்பெருமான் இடத்துல போய் சரணாகதி பண்ணணும். அந்த கோத்ருத்த நிவேதிதமான் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம்னு சொல்லியிருக்கிறதுனால அந்த கோத்ருத்த வர்ணத்தை சொல்றார் அவர். அதோட தன்னுடைய ஆக்கிஞ்சன்யத்தை சொல்றார். பரித்தக்தா மயாலங்கா மித்ரானிச்ச தனானிச்சான்னு எல்லாத்தையும் சொல்லி சொல்லப்படினால தன்னுடைய இயலாமையும் சொல்லி அஞ்சு அங்கங்களோட கூட எம்பெருமான் இடத்துல சரணாகதி பண்றாருன்னு சொல்றாரு. இங்க பவத்கதமே ராஜ்யஞ்ச ஜீவிதஞ்ச சுகானிச்ச பரித்தக்தா மயாலங்கா என்றெல்லாம் சொன்னதுனால அவருக்கு ரொம்ப ரொம்ப தனக்கு எதுவுமே கிடையாது, உன்னிடத்துல தான் என்ன இருக்கு, உனக்கு கைங்கரியம் பண்றதே தான் எனக்கு புருஷார்த்தம் என்பதை சொல்லுகின்றார். இங்க சில சங்கை எல்லாம் ஏற்படுறது. விபீஷண ஆழ்வான் ராமனிடத்துல சரணாகதி பண்ணது அவர் பெருமாள்னு தெரிஞ்சுட்டு அவருடைய கைங்கரியத்துக்காக சரணாகதி பண்ணேரா இல்ல ராஜ்யத்தை அடையணுன்றதுக்காக சரணாகதி பண்ணாரா? ராவணனை அழிச்சுட்டு தான் லங்காதிபதியாக ஆகணுன்றதுக்காக பெருமாள் விபீஷண ஆழ்வான் பண்ணேரான்னு ஒரு கேள்வி. இங்க வரைச்சே ராமனுக்கு கைங்கரியம் பண்றதுக்காக தான் விபீஷண ஆழ்வான் ராமனிடத்துல சரணாகதி பண்ணேர்னு சொல்லணும். என்ன அந்த ராம கைங்கரியத்தினால பகவத் கைங்கரியத்தினால ஆனுஷங்கிகமாக மீதி பலன்கள்லாம் வருது. ஆயுர் ஆரோக்கியம் அர்த்தாஷ்ட போகாஷ்டைவானுஷங்கிகான்னு ததாதி தியாயதாம் நித்தியம் அபவர்க்கப்பிரதோ ஹரிஹி. அபவர்க்கப்பிரதோ ஹரிஹி மோட்சத்தை கொடுக்கிற பெருமாளானவ அவளுக்கு வேண்டியதாக இருந்திருக்கிற ஆனுஷங்கிகமான பலத்தையும் கூட அவர் கொடுக்கிற. ஒன்னு வாங்கினா ஒன்னு இலவசம்னு சொல்றமே அந்த மாதிரி நீ மோட்சத்தை விரும்பினியானா கூட எல்லாத்தையும் கொடுக்கிறவராக இருந்திருக்க. இந்த புனப்புன இந்த மகாவிஸ்வாசம் இங்க சொல்லச்சு அவருக்கு உபதேசம் பண்ற ராவணனுக்கு உபதேசம் பண்ற நீ போய் ராவணத்துல கொண்டு இந்த சீத்தைய கொடு சீத்தைய கொடுன்னு அவர் ஏத்து பேர். அப்படி யாரான ஒரு எதிரி போய் தம்ம நடிவை கொண்டு போய் கொடுத்தானாக்கா எட்டி உதைக்க மாட்டாளா? எட்டி உதைக்க மாட்டேர், ஏத்து பேர்ன்ற ஒரு மகாவிஸ்வாசத்தை தெரியப்படுத்துறே அவர். இப்படி ஒவ்வொன்னையும் அஞ்சு அங்கங்களோட கூட சரணாகதி பண்ணிருக்கிறதுன்றது இருக்க இந்த விபீஷண சரணாகதிக்கு ஏற்றம். அதாவது எல்லா இடத்துலயும் அஞ்சு அங்கங்களும் சரணாகதின்றது இருக்கும், ஆனாலும் கூட அந்த அங்கங்கள்லாம் ஸ்பஷ்டமா தெரியாது. இதெல்லாம் ஸ்பஷ்டமா தெரியறது, அந்த ஸ்பஷ்டமா தெரியும் இப்படிப்பட்ட இது. ஆகையால இதை எடுத்துக்காட்டா எடுத்துண்டு சுவாமி தேசிகன் ரகசிய திரைசாரத்துல சாங்க பிரபதனாதிகாரத்துல அஞ்சு அங்கங்களையும் விவரணம் பண்ணிருக்க. சுவாமியினுடைய ஒரு உத்தமமான ஒரு அனுகிரக விசேஷத்தினால நாம சரணாகதிய பத்தி இன்னைக்கு முக்கியமாக பார்த்தோம். சர்வலோக சரண்யனாக இருந்திருக்க எம்பெருமானுடைய அனுகிரகம் நம் எல்லோருக்கும் பரிபூர்ணமாக இருக்க வேணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தம் ந்யாயேன மார்க்கேண மஹீம் மஹீஷாஹ గోబ్రాహ్మణేభ్యః శుభమస్తు నిత్యం లోకా సమస్తా సుఖినో భవంతు. కవితార్కిక సింహాయ కళ్యాణ గుణశాలినే శ్రీమతే వెంకటేశాయ వేదాంత గురవే నమః.